लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। निखिलगुणनिकायम् नित्यनिर्धूतहेयम् शुभतममदिमेयम् शुद्धसौख्यात्युपायम् सकलनिगमेयम् सर्वशब्दाविधेयम् नवजलधरकायम् नौमि लक्ष्मीसहायम्। ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाहृदिम् आधारम् सर्वविद्यानाम् एकग्रीवोपासमहे। श्रीमन्नूतनरङ्गनाथविराडब्धात्मविद्यालयम् श्रीमन्नूतलक्ष्मणारिद्रार्थम् प्राप्तगुर्याश्रमम् श्रीवातेन्द्रकटाक्ष सन्तकसुतालक्ष्यात्मयोकाङ्क्षितम् श्रीमन्नूतनवागदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीशयोगीन्द्रहयाच्च पठते विनम् ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यम् भजाम स्वात्मसम्पदम्। श्रीमते श्रीलक्ष्मीहयवदनदिव्य पादुकासेवक श्रीमदभिनव वागीश ब्रह्मतन्त्र स्वतन्त्र परकालयतीन्द्र महादेशिकाय नमः। सभाय नमः। முதல்ல க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன். எல்லாரையும் பெரியவாள் எல்லாரையும் காக்க வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். இல்லையா, எனக்கு முதல்லயே சொன்னால் 5 மணிக்கு உபன்யாசம் அப்படின்னு, ஆனால் நிர்பந்தம் வேறு இடத்துல 9 நாள் ராமாயண உபன்யாசம் குரோம்பேட்டில் ஒத்துனபடினால மீறி வர முடியல. இன்னைக்கு வேண்டவே வேண்டாம்னு அவள்கிட்ட சொன்னேன், அவளும் ஒத்துக்கலாது. அதனால் 2 இடத்துலையும் இப்படி அப்படின்னு மாற்ற வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் இங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. பஞ்சாங்க பட்டணம் அப்புறம் பிராட்டி வைபவம்னு சொல்லியிருக்கான். பஞ்சாங்க பட்டணம் சாட்சாதாகவே இந்த வருஷம் நமக்கு சகல விதமான சுபிக்ஷங்களையும் ஏற்படுத்துகிற மாதிரியே தான் இருக்கு. ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது சுபிக்ஷமான விஷயங்களை ஆரம்பிச்சுட்டு தான் மற்ற விஷயங்கள் பேசணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நாம் மற்ற விஷயங்கள் பேசுறதுக்காக இங்கே வரப்போகிறது இல்லை. அவாவால் அவளுடைய விஷயங்களை அவாவால் எத்தனையோ 20 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 100 ரூபாய் வரையிலும் நிறைய புத்தகம் விற்கிறது, அதை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறான் இல்லையா. பொதுவாக இந்த வருஷத்தில் என்ன நடக்க போகிறது, என்ன விஷயங்கள்னு பெரியவாள் எப்படி கணிச்சிருக்காளோ அதன் பிரகாரம் கொஞ்ச நாளை சொல்லிட்டு மேலே நம்ம பிராட்டியுடைய வைபவத்தை பார்க்கலாம். அடியே இது பர்யந்தம் எங்கேயும் பஞ்சாங்க பட்டணம்னு சொன்னதில்லை. காற்றால் எழுந்து சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்காக பஞ்சாங்கத்தை பார்க்கறது உண்டோ தவிர எங்கேயும் தனியாக பஞ்சாங்க பட்டணம்னு அடியனை வச்சு யாரும் ராமாயணம் சொல்லும் மகாபாரதம் சொல்லும் சொல்கிற தவிர யாரும் திருப்பாவ 30 நாள் சொல்கிற தவிர பஞ்சாங்கம்னு தனியாக சொன்னதில்லை. இந்த வருஷம் ஒரு பாக்கியம் பெரியவாள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இந்த சபையிலேருந்து ஆரம்பித்து பஞ்சாங்க பட்டணம் சொல்லணும்னு பகவான் கட்டளை போட்டிருக்கு. ஆகையினால அடியனுக்கு எதா மதி எவ்வளவு புத்தி இருக்கோ அடியன் ஜோதிஷம் வாசிக்கல. அடியன் பூர்த்தியாக வேதாந்தம் தான் வாசித்திருக்கேன். ராமானுஜருடைய சித்தாந்தம் வாசித்துட்டு இன்றைக்கி அதை தான் பாடம் சொல்லி கொடுத்துருந்துருக்கேன் எல்லாருக்கும். அதனால் அடியனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு பஞ்சாங்கத்தை சொல்லிட்டு மேலே பிராட்டி வைபவம் சொல்லு. மன்மத வருஷத்துக்கு விடை கொடுத்துட்டு நாமெல்லாம் துர்முகி வருஷத்தில் பிரவேசிச்சிருக்கோம். சதேவ லக்னம் சுஜினம் சதேவ தாராபலம் சந்திரபலம் சதேவன் சொல்லுவோம். ஒரு வழக்கத்தில் வச்சுருக்க ஒரு ஸ்லோகம். எந்த லக்னமாக இருந்தாலும் அது நல்ல லக்னமாகத்தான் அமையும். எந்த தினமாக இருந்தாலும் அது சுஜினமாகத்தான் இருக்கும். இது பொதுவான ஒரு அபிப்பிராயம். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்கள் பண்ண கர்ம வினை பிரகாரம் தினமோ லக்னமோ அதுக்கேற்ற மாதிரி மாறுற வழக்கம் உண்டு. அப்படி மன்மத வருஷத்துக்கு விடை கொடுத்துட்டு நாமும் துர்மிக வருஷத்தில் பிரவேசிச்சிருக்கோம். வருஷத்தினுடைய பேரை கேட்டால் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தோணும். அது என்னடா துர்முகின்னு இருக்கேன்னு சொல்லி. ஆனால் துர்முகி அப்படின்னால் வெளியிலேருந்து வரக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நீக்கிறதுக்காகத்தான் இந்த வருஷத்துக்கு துர்முகின்னு பேர் வச்சுருந்தேன். இதெல்லாம் நாம பேர் வச்சது இல்லையே, இதெல்லாம் வேதசாஸ்திரத்தில் பேர் வச்சிருந்தானே இது மொத்தமே. ஆகையினால துர்முகி அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு வராது அப்படின்றது தான். இதுவரைக்கும் ஏற்பட்ட எந்த இன்னல்களும் நமக்கு இனிமேல் இருக்காது. இது இந்த வருஷத்திலேருந்து ஆரம்பித்து இருக்காதுன்றதுனால இதுக்கு துர்முகின்னு பேரு. அதுவும் நேற்றே மாதம் பிறந்திருக்கு நமக்கு தெரியும். சில பேருக்கு நேற்றே வருஷ பிறப்புனாலும் கூட பண்ணியாச்சு. 13 தேதி புதன்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படை பிரகாரம் பார்த்தால் சாயங்காலம் 6:36 இல்ல திருக்கடிக பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தால் ராத்திரி 7:48 அவள் கணிக்கிறத வச்சு அவள் லக்னங்கள் அவள் கணிக்கிறத வச்சு அவாவால் கணிக்கிற பிரகாரம் அவாவாளுடைய மாசோற்பத்தி இல்லையா, சைத்திர மாசம் பொதுவாகவே பார்த்தால் சைத்திரம் அப்படின்னால் சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் எப்ப சேர்ந்ததோ அப்பதான் சைத்திர மாசம் தொடங்கும். நட்சத்திரத்தினுடைய திதியினுடைய விருத்தி ஹிராசம் அதாவது ஏற்ற தாழ்வுகள் இதன் அடிப்படையில் பௌர்ணமி முன்ன பின்ன கூட போற வழக்கம் உண்டு, சித்ரா நட்சத்திரமும் சரி முன்ன பின்ன போற வழக்கம் உண்டு. பூர்வபக்ஷ சப்தமி திதியில திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த அவதாரமானது துருமுகி வருஷத்துடைய அவதாரமானது ஏற்பட்டிருக்கு. நம்ம பாரதீயர்களுடைய ஒரு பிரகாரம் பார்த்தால் சூரியோதய காலங்களில் தான் நாள் தினமானது ஏற்படுறது. எதுவாக இருந்தாலும் சூரியோதயம் சூரிய அஸ்தமனம் இதை வச்சுட்டு தான் நம்ம நாள் பார்க்கிறோம். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு ஏற்படுற விஷயங்கள் நாம் பார்க்கறது இல்லை. இது நம்மளுடைய ஒரு பிரிவால் ஏற்படுத்தி கொடுத்த வழக்கம். அதன்படி 14 வருஷப்பிறப்பு இன்னைக்கு வருஷப்பிறப்புன்னு ஆயிடுது. இது இந்த துருமுக்கிய வருஷத்தில் என்ன ஒரு மகிமை இருக்கும் அப்படின்னு இந்த பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தால் அவள் ஆரம்பத்திலே சொன்ன விஷயம் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் சொல்லியிருக்கான். இதுவரைக்கும் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்ததா தெரியல. போன மன்மத வருஷமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி விஜய வருஷங்களாக இருக்கட்டும் எப்பவுமே இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்றது இவருடைய அபிப்பிராயம். பஞ்சாங்கம் கணிச்சவருடைய அபிப்பிராயம் இனங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். அதுவும் அந்த வெண்பான்னு ஒன்று சொல்றான். அந்த வெண்பான் சொல்லும்பொழுதே துர்முகியுடைய வெண்பான் மிக்கான துர்முகியின் வேளாண்மை ஏறுமேன்ற ஆரம்பமே. இப்போ வேளாண்மை அதிகமா இருக்கும்ன்றது தெரியறது இல்லை. ஏன்னா சமீபத்தில் நமக்கு மழை கிடைச்சிது. அதனால எங்க ஊர் பக்கம்லாம் மதுராந்தகம் பக்கம்லாம் நிறைய பயிர் வச்சிருக்காங்க. சுத்தி சுத்தி நிறைய பயிர் இருந்து அறுப்பறுக்கிறவங்கலாம் அறுப்பறுத்திருக்காங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் நமக்கு அப்படியே பொய்யாகாம கிடைச்சிருக்கு. அதனால மிக்கான துன்முகியின் வேளாண்மை ஏறுமே தொக்க மழை பின்னே சொரியுமே அப்படின்னு. இந்த மழையும் அதிகமாக கிடைக்கும். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மழை பெய்தது ஒரு வெயில் இருக்கு. வெயிலோடு சேர்த்து இந்த வருஷம் மழையும் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றான். அதுவும் எப்படின்னா வைகாசி ஆவணி புரட்டாசி இதிலெல்லாம் நல்லவே மழை பெய்யுமா, இல்லை ஆடி ஐப்பசி கார்த்தி தை மாசி இதெல்லாம் மிதமான மழை இருக்கும், இந்த சித்திர ஆணி மார்கழி பங்குனி இதெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும். பார்த்தாலே சித்திர மாதம் ஆரம்பத்திலே தெரிகிறது மழை எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது. அதனால இதெல்லாம் மழையே இருக்காது இந்த மாதங்கள். இது அச்சமில்லை வெள்ளை அரி தீரவே நான் எடுத்தவொன்னே. இந்த வருஷத்துல எந்த விதமான அச்சமும் நாம பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஏற்றதான் இருக்கு. அடியன் இன்னைக்கு காத்தாலே டிவியில பார்த்துட்டேன் அடியனுடைய ராசி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் சிம்ம ராசி இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு அடியன் பார்த்துட்டேன். எடுத்தவொடனே உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் எடுத்தவொடனே. அதுக்கேற்ற போல தான் அடுத்தவன் அடியனுக்கும் இருக்கு, ரொம்ப சுத்திட்டே இருக்கும், சுகரும் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு இல்லையா. அதனால சொல்றவாள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ஜோதிஷ்தான் கணிச்சுதான் வச்சிருக்கான். அதன்படி ஆரம்ப காலத்துல லக்னாதிபதியா இருக்கக்கூடிய இந்த துலா லக்னத்துல இருந்து இந்த லக்னாதிபதியா இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் என்ன பண்றானா தன்னுடைய சொந்த ஸ்தானத்துல இருக்கான். தன்னுடைய சொந்த ஸ்தானத்திலிருந்து இருந்து குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து 5 இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை போய் அடையறான்னு சொல்லியிருக்காரு. இது யாருக்கும் கஷ்டமா இருக்கோ இல்லையோ தெரியல. சிம்மராசிக்கார அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான் இது. ஏன் அப்படின்னா ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சரியான லாபஸ்தானங்கள்ல இல்லை. ஏன்னா ஆவணி மாச பர்யந்தம் ராகு ராகுஸ்தானத்துல இருக்கான், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேது கேதுவுடைய ஸ்தானத்துல இல்லாமல் எங்கேயோ இருக்கான். அதனால ராகு வந்து பூர நட்சத்திரத்திலையும் அதாவது சித்திர வைகாசி ஆனி ஆடி ஆவணி இந்த 5 இந்த ராகுவானவன் பூர நட்சத்திரத்துல சிம்ம ராசியில சஞ்சரிக்கிறான். இந்த அஞ்சு மாசமும் சிம்ம ராசிக்காரால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எதுக்காக சொல்லிட்டான் இல்லையா, அடியன் கதையில இருந்து தெரிஞ்சு போச்சு, அடியன் ஜாக்கிரதையா தான் இருந்தாகும் இந்த அஞ்சு மாசமும். அடுத்தபடி கேது பூரட்டாதி நட்சத்திரத்துல கும்பராசியில சஞ்சரிக்கிறானா இந்த அஞ்சு மாசமும். சோ அவளும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்றது இதுல இருந்து தான் தெரியுது. இப்போ ராசி லக்னம் நட்சத்திரம் இதெல்லாம் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் தெய்வ பக்தி நம்மளை எல்லா இடத்துலேருந்து காப்பாற்றும் இல்லையா. மகேந்திரன் ஒருத்தர் இருக்கானோ இல்லையோ, இந்த இந்திராதி தேவதைகள் என்னவானா பண்ணலாம், எப்படி வேணா கிரகஸ்தானங்களை மாற்றி மாற்றி கூட வைக்கலாம், ஆனால் தெய்வம் அனன்ய தெய்வத்தும் இமம் க்ஷமாச்சேன்னு சொல்றா, இயம் க்ஷமாச்சேன்னு சீதாதேவிய. அப்படி இருக்கிறப்போ தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமா இருக்கக்கூடிய பிராட்டியா இருக்கட்டும், இல்ல திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார். அப்படி இருக்கிறபடி பெருமாளா இருக்கட்டும், இவாள்லாம் இருக்கிறப்போ நமக்கு எந்த விதமான கவலைகளும் இருக்க போறதில்லை. அப்படி இந்த வருஷத்தினுடைய ராஜா சுக்ரன், மந்திரி சேனாதிபதி அர்காதிபதி இவெல்லாம் வந்து புத கிரகத்தை சொல்றார். சத்யாதிபதி சனீஸ்வரன், தான்யாதிபதி சுக்ரன், ரசாதிபதி சந்திரன், நீலகாதிபதி சனி, மேகாதிபதி புதன். இந்த வருஷத்தினுடைய வருஷ தேவதை ஹிரண்யகர்பன், இந்த வருஷத்தினுடைய நாயகன் பலபத்ரர். நமக்கெல்லாம் தெரியும் பலபத்ரர் யாரு, இவாள்லாம் இந்த வருஷத்தினுடைய தேவதைகளா இந்த 12 ராசிகள்லையும் இவாள் சுத்தி வரப்போறா. இவாள் சுத்தி வர ஒரு ஒரு கிரக நிலைகளும் அதுக்கேற்ற போல அமைய போறது. இப்படி மழை நல்லா பொழியும்ன்றது தெரிஞ்சு போச்சு, மழை நன்னாகவே பொழியும். இந்த வெண்பாவும் அதுக்கேற்ற மாதிரியே சொல்லியிருக்கு, தொக்க மழை பின்னே சொல்லியுமேனு வெண்பாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஆக இந்த வருஷம் துருமுகி வருஷம், இந்த வருஷ பொறுப்பான சித்திரை திருநாளாக இருக்கக்கூடிய இந்த முதல் நாள், இந்த பஞ்சாங்க பட்டணம் வாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்த பெரியவாள் எல்லாருக்கும் கிருதஜ்ஞதையை தெரிவிச்சுட்டு அடியின் மேல உபன்யாசத்துக்கு போறேன். உபன்யாசம் இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பு அப்படின்னா சாட்சாத் பிராட்டியினுடைய வைபவம். பிராட்டியினுடைய வைபவம் அப்படின்னா பிராட்டியினுடைய வைபவம் எவ்வளவு வேணா பேசலாம், பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு அவதி அப்படின்னா எல்லை, ஒரு எல்லைன்றது கிடையவே கிடையாது பிராட்டியினுடைய வைபவத்துக்கு. ஏன் அப்படின்னா இவ்வளவுதான் பேச முடியும்ன்ற ஒரு நிலைப்பாடு இல்லை பிராட்டியினுடைய வைபவத்தில். பெருமாளை பத்தி சொல்லும்பொழுது திருமலையாண்டான் மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நக்கு கோவிந்த குணக்ஷயான் அப்படின்னா, என்னுடைய புத்தியினுடைய க்ஷயத்துக்குனால புத்தி கம்மி, அதனால நான் என்ன பண்றேன், உன்னுடைய குணங்களை வர்ணிக்கிறதுல இருந்து பின் வாங்கிக்கிறேன். என் புத்தி இவ்வளவுதான், உன்னை பத்தி எனக்கு வர்ணிக்க இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு, ஆகையினால நான் பின் வாங்கிக்கிறேனே தவிர உன்னுடைய குணங்கள் இவ்வளவுதான் இல்லை, உன் குணங்கள் எண்ணிலடங்காமல் இருக்குன்னு திருமலை ஆண்டான் சொல்ற. அந்த மாதிரி பெருமாளுடைய குண வர்ணனங்களுக்கே இப்படி இருக்கிறப்போ நல்லா பார்த்துக்கோ, பிராட்டியுடைய குண வர்ணனங்களுக்கு ஒரு எல்லைன்றதே கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா வேதத்துக்கே சொல்ல தெரியல, வேதத்துக்கே சொல்ல தெரியாதப்போ நாம ஒரு விஷயத்த சொல்லிட முடியுமா? வேதமே பெருமாள்னு வரப்போ பூர்த்தியா சொல்லிச்சு இல்லையா, ஒரு உபனிஷத் பூர்த்தியாக சொல்லியிருக்கு, எல்லா சகல வேதங்களும் பெருமாளை பத்தி பேசிச்சு. ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது ஸ்ரீ சுப்தம் ஒன்னு இருக்கு, சம்ஹிதா பாகங்கள்ல சில கொஞ்சம் தான் இருக்கு, உபனிஷத்துல ஒரு பிரச்சனம் இருக்கு பிராட்டியை பத்தி, இவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு அதிகமா இல்ல. வேதம் பூர்த்தியா பெருமாளை பத்தி சொல்லிட்டு பிராட்டியை பத்தி ஏதோ ஒரு இடத்துல தான் சொல்லிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஆள வந்தார், பிராட்டியை பத்தி 4 ஸ்லோகம் தான் பண்ணார், பெருமாளை பத்தி ஏறக்குறைய 65 ஸ்லோகம் பண்ணிருக்கார் ஸ்தோத்திர ரத்னம்னு சொல்லிட்டு. ஆனால் பிராட்டியை பத்தி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகனம்னு நாலு ஸ்லோகம் தான் பண்ணியிருக்காரு. பெருமாளை பத்தி கூறத்தாழ்வான் பஞ்சஸ்தவத்துல நாலு ஸ்லோகம் பண்ணார் இல்லையா, ஏறக்குறைய அப்படி கணக்கு போட்டு பார்த்தா கூட 700 ஸ்லோகம் கிட்டத்தட்ட பெருமாளை பத்தி பண்ணார். ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது 12 ஸ்லோகம் தான், அதுக்கு மேல பண்ணல. எல்லா ஆழ்வார்களும் எடுத்திருந்தோம், பெருமாளை பத்தி நிறைய மங்களாசாசனம் பண்ணார். பிராட்டின்னு வரும்பொழுது ஏதோ சில இடங்கள்ல தான் மங்களாசாசனம் பண்றான். ஏன், தன்னையே நாயிகாவா நினைச்சிட்டு பண்ணிடுறான். ஆனால் ஒரிஜினல் நாயிகா கிட்ட வரும்பொழுது அவளுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே ஆப்படலை, வார்த்தைகள் இல்லை. ஏன் அப்படிலாம் பண்றது, ஒரு இப்படிலாம் பண்ணணுமா, இது ஒரு வஞ்சனை இல்லையா, பெருமாளை பத்தி நிறைய பண்ணிட்டு பிராட்டியை பத்தி இவ்வளவுதான் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு இது அர்த்தம் இல்லை. பிராட்டி பெருமாளை பத்தி 65 ஸ்லோகத்துல சொன்ன விஷயம் பிராட்டியை பத்தி சொன்ன முதல் ஸ்லோகத்திலே முடிஞ்சு போச்சு, இவருக்கு வார்த்தையே வரல. பெருமாளை பத்தி இல்லையா, நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹ அப்படின்னு ஆரம்பிச்சு அக்ரு திருமத்வச்சரண ஆரம்பிந்தேன் கடைசியில முடிக்கும்போது கூட 65 ஸ்லோகத்துல எத்தனையோ வர்ணனங்கள் பண்ணாலும் அது மொத்த விஷயமும் காந்தஸ்தே புருஷோத்தம பரிபதி சையாசனம் வாகனம்னு ஒரு ஸ்லோகத்துல சொன்னார் பாருங்கோ, அந்த 65 விஷயமும் இது ஒன்னுத்துல முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல என்ன சொல்றது, இவருக்கு தெரியல, அதுக்கு மேல சொல்றது. புறத்தாழ்வன் ஒருபடி மேல போயிட்டார், தேவி தொன் மகிமா நத்வயா நியாயத்தை நாபி ஹரிணா நியாயத்தை, தேவி உன்னுடைய மகிமையினுடைய எல்லையானது உனக்கும் தெரியாது உங்க ஆட்டுக்காரருக்கும் தெரியாதுன்னு இல்லையா. ஏன் தெரியாது, வேதத்துக்கே தெரியாது உன்னுடைய மகிமை எவ்வளவுன்னு சொல்லிட்டு, உன் மகிமை அப்படி வேதமே கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. திருமலையாண்டான் பெருமை சொல்லிட்டு போனார், உன்னுடைய குணங்கள் எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு. திருமலையாண்டான காற்றும் மேல இருக்கக்கூடிய யாரோ ஒரு மகாபுருஷன் இன்னும் கொஞ்சம் வர்ணித்தார், அவரை காட்டிலும் அதிகமா இருக்கிறவர் இன்னும் குறைஞ்சம் வர்ணித்தார். பெரிய பெரிய வாழ்நாச பிரபாதம் எழுதலாம், இப்படி ஒரு படி மேல மேல போய் பெருமாளுடைய குணங்களை தேடி தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏதோ ஒரு குணங்கள் இல்லையா. சர்வஜ்ஞ சர்வசக்த கல்யாண குணங்கள் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா கண்டுபிடிக்க முடிஞ்சது பெருமாள் விஷயத்துல. ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது எதையுமே சொல்ல முடியல. அனந்ய தெய்வத்தோ இயம் க்ஷமாச்ச தேசிகன் சொல்லிட்டு போன அனுக்கிரக மையம் வந்தே நித்தியம் அஜாத நிகிரகம் முடிஞ்சு போது எல்லா குணங்கள்லையும் அங்க அரங்கிருக்கு. நித்தியம் அஜாத நிகிரகம், பெருமாளுக்கு வதம் பண்ண தெரியும், எல்லாரையும் சம்ஹாரம் பண்ண தெரியும். ஆனால் ஒரு இடத்துல கூட பிராட்டி சம்ஹாரம் பண்ணான்னு நம்ம கேள்வியே பட்டதே இல்லை. ஏன், நித்தியம் அஜாத நிகிரகம். ஏன், இவளுக்கு நிகிரகம் பண்றதுன்றதே தெரியாது. ஒருத்தரை அழிக்கணும்னு இவன் நினைக்க கூட மாட்டான், மனசால கூட தியானிக்க மாட்டாயோ. ஆனா அவன் நினைச்சிருக்கான் நிறைய இல்லையா, தன் மனைவியே அபகரிச்சுட்டு போனாலும் உடனே அவன் நினைச்சிருக்கான் நான் வந்து அவனை சமாதானம் பண்ண போறேன் இல்லையா. வெறுமவான சொல்லலாம், எதிவார் அவனை சுயம்னு சொன்னான். யாருக்கிட்ட, சுக்ரீவன் கிட்ட விபீஷணனை பத்தி பத்தி பேசும்போது சொன்னான். ஒருவேளை வாசல்ல சுக்ரீவன் விபீஷணன் பக்கத்துல ராவணன் இருந்தான்னா அவனையும் அழிச்சுட்டு வந்துடும் வாயால சொன்னான். ஆனால் அவன் இருந்தா ஏத்துட்டு இருப்பானா இல்லையா நமக்கு தெரியல. அப்படி ஏத்துக்கிற மனப்பான்மை இருந்ததுனா ஏன் அவனை அவன் மதம் பண்ணணும். ஆனால் 10 மாசம் அவன் இவளை துன்புறுத்தினப்ப கூட இவோ ஸ்வேனரூபேன ரட்சித்தான்னு தன்னுடைய பரம பவித்திரமான ஒரு நல்ல குணத்தினால என்ன பண்ணான்னா அவளை ரட்சிச்சுட்டே இருந்தான். யார, ராவணனுக்கு எந்த கொடுமையும் ஏற்படாமல் இவள் ரட்சிச்ச அவனை. என்னைக்கோ ராவணன் கதை முடிஞ்சு போயிருவேன், முதல் நாள் அபகரிக்கும் பொழுது சிக்கையை பிடிச்சி அவன் இழுத்துட்டு போறானே, அப்பவே இவ தெரிஞ்சு ஒரு பார்வை பார்த்திருந்தால் அவன் அந்த க்ஷணமே பத்மமாயிருப்பானே, ராம காரியம் நிறைவேறி இருக்காதே. ஆனால் இவள் அவனை அழிக்கிறது இவருடைய எண்ணம் இல்லை. நன்னா ராமாயணம் பூர்த்தியா பார்த்துக்கோ, எங்கெல்லாம் சீதை பக்கத்துல இருந்தாலோ அங்கெல்லாம் ராமன் யாரையும் வதம் பண்ணல, எங்கெல்லாம் சீதை பக்கத்துல இல்லையோ அங்கெல்லாம் ராமன் வதம் பண்ணியிருக்கான். தனக்கே அவமானம் ஏற்படுத்தின காக்காசுரனை கூட சீதை பக்கத்துல இருந்த உடனே அவன் மன்னிச்சு விட்டான். சரணாகதின்னு வந்து விழுந்த உடனே தன் மனைவிக்கே சகிக்க முடியாத துரோகம் பண்ணவன அவன் விட்டு வச்சான் ராமன். ஏன், பக்கத்துல பிராட்டி இருந்தான், பிராட்டியினுடைய கடாட்சம் அந்த காக்கா மேல பற்றுத்து இவனுக்கு கையாளாக தன வந்துருத்து. யாருக்கு, ராமனுக்கு. தன் மனைவிக்கே துரோகம் பண்ணவனை கூட தண்டிக்கக்கூடிய ஒரு சக்தி இவன்கிட்ட இல்லை. ஏன், பக்கத்துல தேவி இருக்கான். தேவி இருக்கிறபடினால இவனால ஒன்றும் பண்ண முடியல. எது கையில வச்சிருக்கிறது? பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரத்துக்கே வழி இல்லை. மகாபாரதத்துல பிரம்மாஸ்திரத்தை அஸ்வத்தாமனும் பிரயோகம் பண்றான், அர்ஜுனனும் பிரயோகம் பண்றான் இல்லையா? அந்த சூரிய மண்டலத்துல பிரயோகம் பண்ண உடனே பூலோகமே தாங்காதுன்னு சொல்லி பின் வாங்கிக்க சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன். உடனே பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் பின் வாங்கிக்கிறான், அஸ்வத்தாமன் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்றான். தன்னுடைய சக்கராயுதத்தை கொண்டு பிரம்மாஸ்திரத்தை ஒண்ணு இல்லாமல் பண்ணிட்டு அஸ்வத்தாமன் ரெண்டு கண்ணையும் எடுத்துடுறாரு. கண் இல்லாம இப்படியே சிரஞ்சீவியா தெரியப்போ உனக்கு லோகம்ன்றதே கிடையவே கிடையாதுன்ற அப்படியெல்லாம் பிரம்மாஸ்திரத்தை வாங்கிக்கிறது கஷ்டப்பட்டிருக்கா. ஆனால் கையில பிரம்மாஸ்திரத்தை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாமல் நின்னான். யாரு? சக்கரவர்த்தி திருமகன் நின்னான். யாரால? பிராட்டி பக்கத்துல இருந்தபடினால. பிரம்மாஸ்திரத்துக்கே மதிப்பு இல்லாம போயிடுச்சு, பிராட்டி பக்கத்துல இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு மகிமை பிராட்டி கிட்ட இருக்கு. அதனால மற்றவாளால சொல்ல முடியாத விஷயங்களை கூட சொல்ல, மற்றவாளால எண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் கூட பிராட்டி விஷயத்துல எவ்வளவோ இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. அதனாலதான் வேதம் என்ன சொல்லிச்சுனா, ஈஸ்வரீகம் சர்வபூதானா தானிகோபக்வைஸ்வியம். அவன் ஈஸ்வரன், அண்ட சராசரங்களுக்கும் அன்பு சராசரங்களையும் வைகுண்டத்துக்கு ஏற்றின்னு அண்ட சராசரங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் சாட்சாத் எம்பெருமான். ஆனால் அவனுக்கே ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன் யாரு? ஈஸ்வரியா இருக்கக்கூடியவள் அவள் ஒருத்திதான். அவன் மொத்த சராசரங்களையும் அடக்கி ஆள்றான், அவனையே அடக்கி ஆள்றாள் சாட்சாத் பிராட்டி. எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான காரியம். அதனாலதான் சொல்லும்பொழுது திருவில்லா தேவு ஒரு தேவாண்டாள் திருமணத்தை ஆள்றான். திருவில்லாம எதுக்கு தேவ? அந்த தெய்வத்தை எதுக்கு சேவிக்கணும்? திரு இருந்தாலும் தெய்வம், திரு இல்லாம எதுக்குனா? இதுதான் நம்ம ராமானுஜருடைய சித்தாந்தமும் இதுதான். ராமானுஜர் இதுதான் புஸ்தகம் புஸ்தகமா சொல்லி வச்சது, ஆரம்பிச்சது விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் அதுதான். வெறும் தலைவனுக்கு இங்க வேலையே கிடையாது. தலைவனை நாம சேவிக்கவும் கூடாதுன்னே ஒரு சிலர் சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம ராமானுஜருடைய சித்தாந்தம் அது இல்லை. ஏன்னா அகலகில்லேல் இறையும் மின் அனர்மேல் மங்கை குறைமார்பன்னு சொல்லிட்டபடினால எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீ இருக்கா, அதனால எம்பெருமானை தனியாவும் நம்ம சேவிக்கலாம்ன்றது எம்பெருமானாருடைய சித்தாந்தம். ஆனால் இதுலயே விசிஷ்டாத்வைத்திலேயே லக்ஷ்மி விசிஷ்டாத்வைத்தம்னு ஒண்ணு இருக்கு. அவள் என்ன சொல்றாள்? இந்த நாராயணனை வெறும நம்ம சேவிக்க கூடாது, எங்கெல்லாம் நாச்சியாரோட நாராயணன் இருக்கானோ அங்கத்தான் சேவிக்கணும். அதனாலதான் தனிக்கோவில் நாச்சியார் இருக்க இடத்துல நாம இந்தி பர்யந்தம் தாயாரை சேவிச்சுட்டு அப்புறமா பெருமாள்கிட்ட போறது. இதெல்லாம் கதை இருக்கு, பின்னாடி சொல்ல போறோம். ஏன் தனிக்கோவில் நாச்சியாரை முதல்ல சேவிக்கிறோம்? இது லட்சுமி விசிஷ்டாத்வைதத்துல வந்த விஷயம். தனி கோவில் நாச்சியாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க நம்ம போகணும்ன்றது சித்தாந்தம். நேரடியா பெருமாளை சேவிச்சுட்டு போய் தாயாரை சேவிக்கலாமே, இதுல என்ன லாபாலாபங்கள், இதுல என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டால், பெருமாள் என்னைக்குமே நமக்கு கண்டிப்பா நடந்துக்கிறவர். நாம என்னைக்கோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம். தப்பு பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை, அது என்ன தெரியாம தப்பு பண்ணியிருப்போம். அதை பொறுத்துக்க மாட்டான் பெருமாள் இல்லையா? பெருமாளுக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. பொறுத்துக்கணும், இவன் தப்பு பண்ணிட்டான், இவனுடைய தப்பை நம்ம பொறுத்துக்கணும்னு அவன் நினைக்க மாட்டான். வெறும சொல்லலாம், சரணாகதி, பகைவனே இருந்தாலும் நாம் அவனை ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ரட்சிச்சான்றதையும் பண்ணமோ பின்னாடி பார்க்க போறோம். எதனால ரட்சிச்சான் அவன்? அப்படி வெறும் வாய் வார்த்தையால் அவன் சொல்லலாம், நான் அவனை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன் நேரடியா போனா அவன் ரட்சிக்க மாட்டான்? நம்முடைய கர்மா தான் அங்க நிற்கும். பெருமாள் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் கூட்டத்தை நிக்கிறாகவோ இல்ல வெறும் அதாவது உதாசீனாவோ தான் நிப்பாங்க. ஏன்பா என்னை காப்பாத்துன்னு நம்ம போய் சேவிச்சால் அவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான். ஏன்? நம்முடைய புண்ணியமோ பாப்பமோ அங்க நின்று இருக்கோம். நாங்க புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு பலன் அமையும். நேரடியாக போய் நம்ம பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்ச உடனே நாம பெருமாள் நமக்கு அந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ நீக்க மாட்டார். ஆனால் நாம பிரார்த்திய போய் தெரிவித்தால் அந்த புண்ணியமும் கண்ணப்படாது, அந்த பாபமும் கண்ணப்படாது. ஏன்? பிராட்டி நம்மளை நேரடியாகவே ரட்சிப்பான், எதையுமே விட்டுவான். இப்படித்தானே வராக புராணத்துல என்னன்னு நடந்தது. பெருமாள், வராக பெருமாள் சாட்சாத்தா பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வர, பூமியை உத்தரணம் பண்ணிட்டு வரும்பொழுது ஓன் அழறா பூமி. நான் தான் உன்னை காப்பாத்தின்னு வந்துட்டேமா, அப்புறம் ஏன் அழறேன்னு கேட்கிறாரு பூமி. பூமாதேவி பார்த்து பெருமாள், உடனே பூமாதேவி நமக்காக பேசுறாங்க, நான் உன்னுடைய பாரியா, அகம் தவ பாரியா சிஷ்யாச்ச, நான் உன்னுடைய பாரியா உன்னுடைய சிஷ்யே, அதனால நீ என்னை காப்பாத்திட்ட. நான் சர்வவித சாஸ்திரங்களும் சர்வவித சூக்ஷ்மமான விஷயங்களும் நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆகையினால உன்னை நான் சுலபமா வந்து அடைஞ்சுட்டேன். லோகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கா, அவளால சாஸ்திரம் அத்தியனம் பண்ண முடியல, வேதாத்தியனம் பண்ண முடியல, பிரபந்த ஆழ்வாருடைய திவ்ய சூக்திகளை சேவிக்க முடியல, நித்தியம் கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்கிறதே கஷ்டமா இருக்கு இந்த காலகட்டத்துல. அப்ப அவ உன்னை வந்து அடையிற மாதிரி லகுவான உபாயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லேன் அப்படின்னு அவ கேட்ட உடனே அடுத்த க்ஷணம் பெருமாள் சொல்றாரு, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தேன்னு ஆரம்பிச்சு அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தையும் முடிந்தார். அகம் ஸ்மராமி மத்பக்தம், நான் எதுவுமே நீங்க பண்ண வேண்டாம், மூணு விஷயம் பண்ணால் போறோம் ஜனங்கள்லாம். என்ன விஷயம் பண்ணோம்? பகவன் நாம சங்கீர்த்தனம், பகவதா அர்ச்சனம், பகவதி ஆத்ம சேவனம், இது மூணு பண்ணால் போறோம். முதல்ல பகவன் நாம சங்கீர்த்தனம், பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்தை பிரதிதினம் சொல்றது. பகவதா அர்ச்சனம், ஏதாவது ஒரு துளசி செடியிலிருந்து சின்ன நுனிய கிள்ளி போட்டு அர்ச்சனை பண்றது. ஓம் நமோ நாராயணாய, எதுவும் தெரிய வேண்டாம் நமக்கு, இது ஒன்னு சொல்லி அஷ்டாட்சரத்தினால அர்ச்சனை பண்ணாலே போறோம். நமக்கு 108 அஷ்டாட்சரம், அதாவது அஷ்டோத்தரமும் மனப்பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு ஒண்ணு சேர்த்தால் போற வேற எதுவும் வேண்டாம். பகவதி ஆத்ம சேவனம், இது எங்க பண்ணணும்? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாமே உன்கிட்டதான் அப்படின்னு நம்முடைய பரத்தை பூர்த்தியாக சமர்ப்பிக்கணும். ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் அது அவனாலேயே நடந்தது, ஒரு துக்கமான விஷயம் நடந்தாலும் அதுவும் அவனாலதான் நடந்தது. அதனாலதான் இன்னைக்கும் சந்தியாவந்தனாதிகள் பண்ணும்போது என்ன சொல்றோம்? சாஸ்திரிக தியாகம் பண்ணிக்கிறோமா இல்லையா? சுயமேவ காரியதி, முடிஞ்ச உடனே என்ன சொல்றோம்? சுயமேவ காரித்தவான். என்ன அர்த்தம் இதுக்கு? இன்னைக்கு என்னால 5 காயத்ரிதான் பண்ண முடியும், சுயமேவ காரியதி, சுயமேவ காரித்தவான். இன்னைக்கு என்னால 108 காயத்ரி பண்ண முடியும், சுயமேவ காரியதி, சுயமேவ காரித்தவான். நமக்கு ஏதோ காரியம் வெளியில போறோம் இல்லையா? ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி போச்சு, ஏதோ ஒரு பண்ண போறோம், ஏதோ ஒரு காரியத்தை இல்ல, சீரியல் பார்க்கணும், ஆபீஸ்ல வந்தோடனே முதல்ல இப்படி. இன்னைக்கு அதெல்லாம் சகஜமா போச்சு, முன்னெல்லாம் தப்பா சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சகஜமா போயிடுச்சு. முன்னெல்லாம் என்ன சொன்னோம்? பெண்கள்லாம் சீரியல் பார்க்கிறான்னு சொன்னோம், இப்ப எல்லா ஆண்களும் சீரியல் பார்க்கிறேன்னு. அடியனால வாணி நாணி பார்க்காம இருக்க முடியல, எங்க இருந்தாலும் 9:30 காத்துக்கு வந்துடுறேன், ஏன்னே தெரியல, ஏதோ ஈர்த்துருச்சு சில விஷயங்கள் இல்லையா? அது என்னன்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. ஒரு நாள் பார்க்கலாம், எங்கேயோ ஹைதராபாத்ல இருந்தாலும் கூட போன் பண்ணி கேட்கிறேன் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு, அப்படியாவது போயிட்டேன் நான் இல்லையா? ஏதோ இருத்துருச்சு, வெறும் அவா பேர்ல தப்பு சொல்ல முடியாது இல்லையா? அதனால கொஞ்ச நாள் நாம தான் பண்றோம், இருத்துருச்சு நம்முடைய சில விஷயங்கள். அப்படி இது என்னால ஆனது இல்ல, பகவதி ஆத்ம சேவனம், இது எல்லாமே உன்னால ஆனதுதான் அப்படின்னு நம்மளுடைய பரத்தை சமர்ப்பிக்கணும். அது இது மூணு விஷயத்த பண்ணணும்னு பெருமாள் சொன்னார். இதுல ஒண்ணும் கஷ்டம் இல்லையே, அதனால இந்த விஷயத்த நாம பண்றோம், தாராளமா பண்றோம்னு சொல்லிட்டான். இதை பண்றதுக்கு பிரசக்தி ஏற்படல, வராக காலத்துக்கு அப்புறம் நரசிம்ம அவதாரத்திலயோ வாமன அவதாரத்திலயோ இல்ல பரசுராம அவதாரம் பலராம அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பர்யந்தம் இது பண்றதுக்கான ஒரு ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை எந்த ஜனங்களுக்கும். ஏன்? அவ கூட இருந்தால் பெருமாள் இருந்தால் பிராட்டி இருந்தால் அதனால இதை பண்றதுக்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. அவள் நித்தியம் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் கலியுகத்துல இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு, தர்மம் எங்கேயோ கீழே போயிடுச்சு. அப்ப இதை நீ தூக்கி நிறுத்தணுமா இல்லையா? பெருமாள் மறுபடியும் வர முடியாது, அதனால தெய்வம் மனுஷ ரூபேன, அதனால ஆண்டாள் அவதாரம் பண்றான். பிராட்டி நமக்காகவே மறுபடியும் வந்து அவதாரம் பண்றான், இதுதான் பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம். மறுபடியும் வந்து அவதாரம் பண்ணி திருப்பாவைன்ற 30 குடிச்சு நமக்காக பகவான் நாம சங்கீர்த்தனம், முதல் 10 பாட்டிலையும் பகவதி ஆத்ம பகவதா அர்ச்சனம், நாற்ற துழாயுடி நாராயணன் அப்படின்னு அடுத்த 10 பாட்டினால பகவதா அர்ச்சனத்தையும், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரேன்னு சொல்லி பகவதா ஆத்ம சேவனமும் நமக்காக, ஆத்ம சமர்ப்பணத்தையும் நமக்காக காமிச்சு கொடுத்து போயிடான். ஒரு அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டி அப்படின்னு காமிச்சு கொடுக்கவே தான் அந்த சிசுவுக்கு தெரிஞ்சிருக்கு இதுதான் அப்பான்னு இல்லையா? அவள் வேற யாரையோ காமிச்சாள்னா அந்த குழந்தை நம்மளை அப்பான்னு ஏத்துக்க போறது இல்லை. அதே மாதிரி இப்படித்தான் தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு பிராட்டி நமக்காக ஆண்டாளா அவதரிஞ்சு பண்ணி காட்டுற. பெருமாள் அவதாரம் பண்ணி ராமாவதாரத்துல பண்ணி காண்பித்தான், கலியுகத்துல பிராட்டியே நமக்காக இறங்கி வந்து அவதாரம் பண்ணி காட்டுறான். எதனால? பகவன் நாம சங்கீர்த்தனத்தை இப்படி பண்ணுங்கோ, கலவு சங்கீர்த்த கேசவம், சங்கே சக்தி கலவு யுகம் எல்லாம் இருக்கு, அதனால நீங்க இப்படி பண்ணுங்கோ, எங்க பார்த்தாலும் ராமா ராமான்ற நாமஸ்மரணத்தோடு இருங்கோ, இப்படி பண்ணாதான் முடியும் அப்படின்னு. பகவதா அர்ச்சனம், அர்ச்சனை எல்லாம் பண்ணாதான் நாம மேல போக முடியும். ஆத்ம சமர்ப்பணம் பிரபத்தின்னு ஒண்ணு இருக்கு. மற்ற சந்தர்ப்பங்கள்ல பிரபத்தி பண்ணிட்டா பெருமாள் கூடவே இருந்தார். இந்த சந்தர்ப்பத்துல பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. நன்னா யோசிச்சு பாருங்கோ, இன்னைக்கு பிரபத்தி பண்ணிக்கிறோம் நாம போய் ஒரு ஆச்சாரியன் கிட்ட பரதமர்ப்பணம்னு பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் அதை பிரகாரம் நடக்கிறோம்? நன்னா யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இல்லையா? பிரபத்தி சரணாகத்தின்னு ஒரு தர்மம், சரணாகத்தின்றது அற்புதமான தர்மம். ராமன் வாழ்ந்து காட்டினா அது கேட்டா போலயே, அவன் கூடவே பிராட்டியும் வாழ்ந்து காட்டினா அது கேட்ட மாதிரி தான். அப்படி இருக்கிறப்போ நாம சரணாகதி பண்ணிக்கிறோம், எத்தனை பேர் அந்த சரணாகதி பிரகாரம் அனுஷ்டிச்சு வாழணும்? என்ன பண்ணணும் சரணாகத்தின்னா? ஆக்கிஞ்சன்யமும் அனன்ய கட்டித்துவமும் இருக்கணும் சரணாகத்தினா. ஆக்கிஞ்சன்யம், எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற எதுவுமே பண்ண தெரியாது, நான் சாஸ்திரம் வாசிக்கல, நான் அத்தியனம் பண்ணல, எனக்கு யாக யஜ்ஞானிகள் பண்ண தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பண்ண தெரியும், எது? ராமா ராமா ராமான் ராமஸ்மரணம் மட்டும் பண்ண தெரியும், நாம சங்கீர்த்தனை என்னால பண்ண தெரியும், ஒரு இடத்துலயே உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு அடுத்த இடத்துல போறது கூட சக்தி இல்லை. இதுதானே பெருமாள் அன்னைக்கு சொன்னார், அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்தி. என்ன சமயத்துல நாமனுடைய மரண காலத்துல இருக்கிறப்போ நமக்கு அந்திம ஸ்மிருதி இருக்காது. ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ, எல்லாரும் சொத்து எங்க வச்சிருக்கே, சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்பாளாம். பெரியாழ்வாருடைய வார்த்தை, சொத்து எங்க வச்சிருக்கே, சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சுத்தி நின்று கேட்பாளாம். சொத்து நம்ம தலானிக்கு அடியிலேயே தான் இருக்குமா? அந்த பத்திரங்கள்லாம் நமக்கும் கொடுக்கணும் தான் ஆசையா. ஆனால் எதிர நிக்கிறவாலும் யாருன்னு தெரியாதா? தலானிக்கு அடியில வச்சிருக்க பத்திரமும் நமக்கு ஞாபகம் வராது. இதுதான் நம்ம அந்திம சமயத்துல இருக்கக்கூடிய ஸ்மிருதி. எல்லாமே இழந்துதான் போய் படுத்துட்டு இருப்போம் நாம. அந்த சமயத்துல வந்து நம்ம எல்லாரும் குடு குடு குடுன்னு வரும். அப்ப அந்த சமயத்துல நாம எங்க பெருமாள் தெரிகிறது? அப்ப என்ன சொன்னார் பகவான் வராக புராணத்துல, அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி. அந்த சமயத்துல கூட நான் அவனை ஞாபகம் வச்சுட்டு அவனை மேல் நோக்கி அழைச்சிட்டு வந்தேன். ஏன் உபனிஷத் சொல்லிட்டு, ஏச ஏவ சாது கர்ம காரயதி தம் யமேபியோ லோகேபியோ உண்ணிநீசதி. அப்படியே வந்து சம்ஸ்கிருத வாத்தியார், அதுவும் வேதாந்த வாத்தியாரன் அப்படின்னால வெறும் சம்ஸ்கிருதம் தான் நிறைய வாயில வரும். பெரியவாளுக்கு கஷ்டப்பட வேண்டாம், சொல்ற ஒரு ஒரு பதத்துக்கும் தமிழ்ல அர்த்தம் சொல்லிட்டு தான் நான் மேல போவேன். அப்படியே நல்ல உபன்யாசகரோ இல்லையோ தெரியாது, அப்படியே நல்லா பாடம் நடத்துவேன். அதனால இதுல ஒன்றும் பெரியவாளுக்கு தெரியவா, அதில் தப்புவா நினைச்சிக்க வேண்டாம். வெறும் ஏதோ உட்கார்ந்துட்டு வெறும் ஸ்லோகமாவே சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சிக்க வேண்டாம். உபனிஷத் சொல்றது, ஏசேவ சாது கர்ம காரயதி தம் யமேபியோ லோகேபியோ உன்னிசன். எவன் ஒருவன் இந்த உலகத்துல நல்ல காரியத்தையே பண்ணிட்டு இருக்கானோ அவனை பெருமாள் மேல மேல அழைச்சிட்டு போவானா? ஏசேவ அசாது கர்ம காரியத்தை தம் அதோ நினைச்சதி. எவன் ஒருவன் கெட்ட காரியத்தை பண்றானோ அவனை மேலும் மேலும் கீழே தள்ளுறான். இப்ப நன்னா பாருங்க, லோகத்துல வசிஷ்டாதி பிரபுத்திகள்லாம் எடுத்துக்கணும், விஸ்வாமித்ராதிகள்லாம் எடுத்துக்கணும், நல்ல காரியத்தையே பண்ணான். தசரதன் நல்ல காரியத்தை பண்ணான், வசுதேவர் நல்ல காரியத்தை பண்ணார். அதனால பெருமாளே சாட்சாதா அவளுக்கு பிள்ளையா வந்து அவதரிச்சான். வசிஷ்டாதிகளுக்கு இன்னி பர்யந்தம் சுபிட்சமே ஏற்பட்டது. எதனால? அவள் நல்ல காரியத்தை பண்ணபடினால பெருமாள் அவளை மேல மேல அழைச்சிட்டு போனான். மகாபலி நல்லவனா இருந்தாலும் கெட்ட காரியத்தை பண்ணான். என்ன காரியம்? பாகவத அபச்சாரப்பட்டான். பாகவத அபச்சாரப்பட்டபடியினால அவனை மேலும் மேலும் கீழ் அழுத்தி பாதாள லோகத்துக்கு இன்னி பர்யந்தம் ஒரு ராஜாவா வச்சிருக்கார் அவன். அவனை அவனால கொல்ல முடியும். ஏன் கொல்லல அப்படின்னா, பிரகலாதன் வாங்கின வரம் அப்படி. அதனால அவன் விஷ்ணு பக்தனா அவதரிச்சுட்டான், விஷ்ணு பக்தனா பிறந்துட்டான். அதனால அவனை சும்மா விட்டு வச்சார் அவன். இல்லைன்னா இரண்டு கசிப்புக்கு ஏற்பட்ட கதி மகாபலிக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் பிரகலாதனுக்கு கொடுத்த ஒரு வரத்தை காப்பாற்றுறதுக்காக அதனால அவனை பாதாள லோகத்துக்கு ராஜாவே வச்சான். இப்படி பெருமாள் சுதர்ம ஸ்தாபனம் பண்றதுக்காக சகல விதத்திலையும் ரட்சிப்பான். கர்ம பாபத்துக்கு அனுகுணமாக, புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக. ஆனால் பிராட்டி அப்படி கிடையாது, எல்லாரையும் ரட்சிப்பார். எந்த சாதாரண ஜந்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ராஜா பர்யந்தம் எல்லாரையும் ரட்சிக்கிறது தான் அவருடைய வேலை. அவள் புருஷகார பூத்தையா இருக்கலாம். புருஷகார பூத்தைன்னா என்னது? பெருமாளுக்கு சொல்லி கொடுக்கறது, எது? இவனை இப்படி சிருஷ்டிங்கோ, அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. இதுக்கப்புறம் விதின்னு ஒண்ணு இருக்கு, ஆனாலும் விதிக்கு முன்னாடி பிராட்டி கடைசி பயந்தும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம். இதுதான் சாஸ்திரம், சாஸ்திரம் சொல்றது இப்படிதான். எப்படின்னா ஒரு ராணி, ஒரு பேரழகு படைத்தவள், அந்த அளவுக்கு அழகானவள் லோகத்துல யாருமே கிடையாது, அந்த அளவுக்கு அழகானவள் யாருமே லோகத்துல இல்லைன்றப்போ பெருமாளும் பிராட்டியும் வானத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப பிராட்டி கேட்கிறா, இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு. உடனே பெருமாள் சொல்றாளா, லோகத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒரு பிச்சைக்காரனை காண்பிச்சு இவன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின் அப்படின்னு. உடனே பிராட்டி சொன்னான், இது என்ன ஒரு கொடுமை, எப்பேற்பட்ட அழகோடு இருக்காவோ அவனை போய் வீடு வீடா பிச்சை எடுத்துட்டு இருக்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அவளை, இது நியாயமான? பெருமாள் சொல்றா, நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா, இது கர்ம அதீனம்மா, இது அவாவது பண்ண வினை பிரகாரம் தான் அவாவா பலனை அடைவா, நான் ஒண்ணும் பண்ணணும். அது எப்படி நீ ஒண்ணும் பண்ண முடியாது? பண்ணித்தான் ஆகணும், நீ பண்ண முடியாதுன்னு கிடையாது, நீ பண்ற இல்ல நான் பண்றேன் அப்படின்றான். சரி, உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் பண்ணு, ஆனால் விதிதான் ஜெயிக்கும், அதுதான் சாஸ்திரம், அதுதான் வேதம். அது எப்படி நடக்கும்னா, சரி ராஜா தன் பொண்ணு கல்யாணம் பண்றதுக்காக மாப்பிள்ளையை பார்க்கறாரு, இப்படியோ மாப்பிள்ளையை பார்க்கிறார், அழகழகான சக்கரவர்த்திகள் எல்லாம் பார்த்து எல்லா சக்கரவர்த்திகளும் அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றானா, அந்த ராஜாவுடைய அரண்மனை வாசல்ல ஏதோ இலையிலேருந்து விழக்கூடிய அந்த எச்சில் பதார்த்தங்களை சாப்பிடறதுக்காக அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன ஆறுது, இவர் என்ன பண்றா, இங்க இருக்கக்கூடிய குப்பைகள்லாம் அள்ளிட்டு போய் கொட்டணும்ன்றப்போ தூரம் கொண்டு போய் கொட்டுறான், அந்த சேட்டி மாட்டேன் தான் இவன் எல்லாத்தையும் அள்ளிட்டு போய் கொட்டுறதுக்காக என்ன பண்றா, அப்படி இவன் சாப்பிட்டுட்டு அங்க பக்கத்துல தூங்கிட்டான். பக்கத்துல தூங்கின உடனே இவன் என்ன பண்றான், அங்க இங்க இத பார்க்காமல் இவன் மேலேயே இலையெல்லாம் வந்து நிறைய உண்டு, உடனே இலையோட இலையா சேர்த்து இவனையும் கொண்டு போய் தூரம் கொட்டிட்டான். தூரம் கொட்டினால் இவன் அங்கேருந்து பார்க்கிறான், எங்கேயோ ஒரு வனம், ஒரு வனாந்தரத்துல இவனை கொண்டு போய் கொட்டிட்டான். வனாந்தரத்துல இவனை கொட்ட உடனே இவன் பார்க்கிறான், நான் எப்படி ஊருக்குள்ள போவேன், பெருமாளே என்னை காப்பாத்த மாட்டியானி, நான் இப்படி ஊருக்குள்ள போயிட்டேனே அப்படின்னா. உடனே பெருமாள் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வாகனமா இருக்கக்கூடிய கருடனை கூப்பிட்டு போய் அவனை காப்பாத்தி அந்த அரண்மனையில உட்கார வைக்கணும். உடனே அந்த அரண்மனையில உட்கார வையுன்னு உடனே இவர் என்ன பண்ணாரா, நேர கொண்டு போய் வாசல்ல உட்கார வச்சானா, வாசல்லையே இவ்வளவு பதார்த்தங்கள் விழுந்து வாசல்ல இருக்கவே தான் என்ன தூக்கி போட்டா, நான் ஒண்ணு பண்றேன் உள்ள போயிடுறேன்ட்டு உள்ள போயிட்டானா, அரண்மனை உள்ள நேர உள்ள போய் என்ன பண்ணானா, யார் கண்டியாவது பற்ற போறேனேன்னு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கூட உள்ள உட்கார்ந்தான். ஒரு கூட உள்ள உட்கார்ந்த உடனே இங்க இருக்கல பக்ஷணங்கள்லாம் மஞ்ச துணியால போத்தின்னு வந்தாலாம், இந்த கூடையும் மஞ்ச துணியால போச்சாலும். உடனே என்ன ஆச்சா, இந்த கூட அழகான கூடையில மஞ்ச துணியில உட்கார வச்சுட்டாங்க. அந்த மகாராணி இருக்காளே அவளையும் என்ன பண்ணாலாம், அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒரு அந்த ராஜாவுக்கு வேண்டாதவன் அவளை என்ன பண்ணிட்டானா, நேர கொண்டு போய் அந்த கூடையில உட்கார வச்சான். இது ராஜா சுயம்புரம் நடக்கிறப்போ ராணி யார் முகத்துல முழிக்கிறாளோ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிறப்போ அவன் கொண்டு போய் முதல்ல கூடையில உட்கார வச்சுட்டான், இவன் தான் முதல்ல போய் நிக்க போறான், அந்த கூடையை தாழ்ந்த உடனே அவனை பார்க்க போறான், அவனை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு அவனுடைய எண்ணம். பெருமாள் என்ன பண்ணார், நேர கருட பகவான் அனுப்பி அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய கூடையை கொண்டு போய் தள்ளி ஏழு கடல் ஏழு மலை தாண்டி கொண்டு போய் வச்சிருந்தார். இவர் என்ன பண்ணா, நேர கொண்டு போய் நேரம் அங்க ராணியை கொண்டு போய் முதல்ல வச்சுட்டாங்க. அங்க எல்லாம் நிறைய மஞ்ச கலர் கூட இருந்தது, அதனால கூட இன்னொன்னு சேர்த்து ரெண்டு கூடைய கொண்டு போய் வச்சுட்டாங்க. சாஸ்திர பிரகாரம் என்னது, ராணி யார முதல் முதல் பார்க்கிறாளோ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நேர கொண்டு போய் இந்த கூடையை எங்கேயோ கொண்டு போய் வச்சார், அந்த கூடையும் பக்கத்துல வச்சார், ராணி திறந்தா பிச்சைக்காரனும் திறந்தான். ராணி திறந்த அடுத்த க்ஷணம் பிச்சைக்காரனை பார்த்தா நேரடியாக பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ராணி ஆளாயிட்டான் இல்லையா. இது விதி, இதை நினைச்ச உடனே சிரிக்கிறாராம் பெருமாள். சிரிச்ச உடனே அவர் சொன்னாராம், இது நடக்காத அளவுக்கு நான் தடுப்பேன் அப்படின்றான். நடக்காத அளவுக்கு எப்படி தடுப்பேன், தடுக்க முடியாது. காந்த புராணத்துல வருது, எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நான் இதை தடுப்பேன்னு சொன்ன உடனே பெருமாள் சொல்றாராம், உன்னால தடுக்கவே முடியாது இந்த சுயம்பரத்தை, இந்த சுயம்பரத்தை தடுக்கவே முடியாதுன்றப்போ இவர் என்ன பண்றாராம், தன்னுடைய சுவேன ரூபேன ரட்சிதம், தன்னுடைய பராக்கிரமங்கள் எல்லாத்தையும் செலுத்தி அந்த பிச்சைக்காரனை சகல ஐஸ்வர்யங்களோடு இருக்கக்கூடிய பரம்பொருளா மாத்தி இல்லையா, ராஜாவா மாத்தி ராணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாள். அவனுடைய எல்லையில் சாதாரணமா பிச்சைக்காரனா இருக்கிறவன கூட பிராட்டி தன்னுடைய சுயநரூப நட்சம் தன்னுடைய பலத்தை கொண்டு தன்னுடைய பராக்கிரமத்தை கொண்டு தன்னுடைய காருண்யத்தை கொண்டு அந்த சாதாரணமா இருக்கிறவனை கூட மேல எங்கேயோ கொண்டு போய் வைக்க முடியும். பிராட்டியுடைய ஒரு சக்தி அது. இப்பேற்பட்ட சக்தி படைத்தவள் பிராட்டியுடைய. இது எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் ஏத்துக்கிற ஒரு விஷயம்தான். சகஸ்கிராமத்தை ஆரம்பிச்சவர் கூட பிராட்டிய சொல்லாமல் அவரால் ஆரம்பிக்க தெரியல. வியாச பகவானுக்கே பெருமாளுடைய 1000 நாமாக்களை சொல்லணும். 1000 நாமாக்களை சொல்லும்போது முதலெடுத்தவனே பிராட்டியுடைய நாமத்தை சொல்லிட்டு தான் மேல சொல்றாரு. விஸ்வம் விஷ்ணு விஸ்வம், விஸ்வம்னு என்ன அர்த்தம்? லோகம், லோகயதி லோகா. பெருமாளுக்கு லோகம் யாரு? பிராட்டி இல்லையா? பெருமாள் யாரை நம்பி இருக்கான்? பிராட்டியை நம்பித்தான் இருக்கான். அதுவும் ஆழ்வார் சாதிக்கிறார். பெருமாள் நீ உலகத்தை நடத்தும் போது அவள் உன்ன வழி நடத்துறாள் என்றார். அவள் எப்படி வழி நடத்துறாளோ அது பிரகாரம் நீ கேட்டுருக்கேன். ஏன் நடாசுரம்மாள் காச்சா ஆகாரத்ரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபாம்னு சொன்னார் இல்லையா? பெருமாள் பிராட்டிய வகப்படுத்தினார். எப்படி வகைப்படுத்துறது? பெருமாளை சொன்ன மாதிரி சொல்ல முடியல. இவரால் பெருமாளை எப்படி வேணா சொல்லிட்டு போயிடலாம். பெருமாள் தர்மஜன் சொல்லலாம், பெருமாள் சர்வேஸ்வரன் சொல்லலாம், எப்படி வேணா விதவிதமா பெருமாளை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பிராட்டின்னு வரும்பொழுது நாம வேதாந்தத்துல எப்படி சொல்லியிருக்கோம் அதன் பிரகாரம் தான் பார்க்க முடியும். சாதாரணமாக பிராட்டியை நம்மளால பார்க்க முடியாது. வேதம் என்ன சொல்லிட்டு போச்சோ அதன் பிரகாரம் பார்க்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ ஆகாரத்ரய சம்பன்னம் பெருமாளுக்கு ஒரே ஒரு ஆகாரம் தான். பெருமாள் என்ன பண்ணார்? பக்தர்களை ரட்சிச்சார், பிரபன்னர்களை ரட்சிச்சார். இவ்வளவுதான் பண்ணார் பெருமாள். ஆனால் பிராட்டி என்ன பண்ணால்? புருஷாகார பூத்தையோ புருஷாகார பூத்தையாகவும் உபாயமாகவும் உபேயமாகவும் இப்படியெல்லாம் இருந்து ரட்சிக்கிறார். புருஷாகார பூத்தைனா பெருமாளுக்கு சொல்லி கொடுக்கறது. ஒரு பக்தன் வந்திருக்கான், அவனை பத்தி நல்ல விஷயமா சொல்லி குழந்தை வந்திருக்கான் பாருங்கோ, அவனை அவனுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னு சொல்றான் இல்லையா? இதுதான் பண்ணணும். ஒரு அம்மா இதுதான் பண்ணுவா இல்லையா? அதனால இதை பண்ணணும்னு சொல்றான். ஒரு அம்மா மட்டும்தான் பண்ணுவா இந்த விஷயத்தெல்லாம். நமாத்து பரம் தெய்வத்தம்னு சொல்லிருக்காங்க. அதான் மாதாவை போல வேற தெய்வம் இல்லவே இல்லை லோகத்துல. அதனாலதான் இவன் சொல்றா சீதாதேவி ராவணனை பார்த்து சொல்றான். ராவணன் சொல்றான் சீதாதேவியை பார்த்து, ஏதோ தர்மம் தர்மம்ன்றிய உங்க ஆத்துக்காரர் மட்டும்தான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறாருன்னு சொல்றியே, உங்க ஆத்துக்கார் என்ன தர்மத்தை அனுஷ்டிச்சிட்டார்? நான் தான் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன். என்ன தர்மம்? எங்க ராட்சசாலுக்கு தர்மம் எது? பரஸ்திரீ கமனம், மற்றவாருடைய மனைவிகளை அபகரிக்கிறதுன்றது எங்க ராட்சசாலுக்கு உண்டான தர்மம். அந்த தர்மத்துல தான் நானும் பண்ணேன். இதை போய் நான் ஏதோ பாபி மாதிரி பேசுறியே, என்னோட சேர்ந்துருவா. இன்னொன்னு ஒண்ணு சொல்றான், வேணும்னா ஒண்ணு பண்றேன், ஜனகனுக்கு மாசா மாசமாகவோ மொத்தமாகவோ இல்ல வருஷா வருஷமாகவோ ஏதோ ஒரு அமௌண்ட் செட்டில் பண்றேன். அப்ப ஜனகன் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையோ? இந்த தசரத குடும்பத்தை சேர்ந்தவாங்க எல்லாரையும் ஒழிச்சுடுறேன். உன் ஜனகன் சந்தோஷமா இருந்தா உனக்கு போருமோ இல்லையோ அப்படின்னா இப்படி சொல்லிட்டு என்னோட சேர்ந்துருன்றான். நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா என்னால் என்னோட சேராத மட்டும் நீ இருக்க முடியாதுன்னா. உடனே பிராட்டி பேசுறாளாம். வால்மீகி சொல்றாரு, திருணமந்திர ரத்தகிருத்வா பிரத்யுவாச்ச சுசிஸ்மிதி. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புல்லை எடுத்து ரெண்டு பேருக்கு இடையில போட்டுட்டு பேசுறாங்க. ஏன்னா ஒரு பரபுருஷனோட நேரம் பேசக்கூடாது. 10 பேசாதவள் அன்னைக்கு ஒரு நாள் பேசுறாங்க. என்ன பேசுறா? திருணமந்திர ரத்தகிருத்வா ஒரு புல்லை போட்டு பேசுற. நீ என்னமோ தர்மம் பண்றேன் தர்மம் பண்றேன்னு சொல்றியே, நீ பண்ணிட்டு இருக்க தர்மம் இந்த புல்லுக்கு சமம். நீ என்னமோ சொல்றியே பரஸ்திரீ கவனம்தான் உன் தர்மம்னு சொல்லி, லோகத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஸ்திரீகளையே அபகரிச்சாலே பாவம். அதுவும் என்ன அபகரிச்சுன்னு வந்திருக்கியே, இது எவ்வளவு பாவம் தெரியுமா? நீ புல்லா போயிடுவே. அதுக்காகத்தான் இந்த புல்ல நான் நடுவில் வச்சேன். திருணமந்திர ரத்தகிருத்வம் ஜனகனுக்கு மாசா மாசமாவோ 6 மொத்தமா செட்டில் பண்ணிடுறேன்னு சொன்னிய. மகாஜானியான ஜனகர் உன்னுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் புல்லா நினைப்பார். அதனாலதான் இந்த புல்ல நடுவில் போட்டேன். ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, அன்னைக்கு என்னுடைய நாத்தன் ஸ்தம்பத்திலேருந்து வெளில வந்தான், இன்னைக்கு என்னுடைய நாத்தன் புல்லுலேருந்து வெளில வந்துருவான். ஜாக்கிரத, புல்லு ஒன்னும் அவருக்கு புதுசு இல்லை. புல்லையே பிரம்மாஸ்திரமா ஆக்கின சக்தி அவருக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த புல்லுலேருந்து அவர் வெளிவரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, வெளியில வந்துருவார். ஏன் இவ்வளவு பேசணும் நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பேசணுமா ஆகும். ஒருத்தன் தன்னை அபகரிச்சு பலாத்காரம் பண்ணிக்க வரான், இவ்வளவு வியாக்கியானம் சொல்லி திருத்தணுமா? இப்படிலாம் திருத்திதான் அவனை திருத்தி பணிகொள்ளணுமா அப்படின்னா மேல சொல்றா இகசந்தோ நவாசந்தா அப்படின்னு. இங்க யாருமே நல்லவர்களே இல்லையா? சதாம் நானு வர்த்தசே, நீ அவ பின்னாடி போகவே மாட்டியாங்க. அதுவும் எப்படி சொல்றானா, தேன மைத்ரி பவத்து, எது ஜீவித்து மிச்சதி அவனோட ஃப்ரெண்ட் ஆயிரு, ஸ்னேக பாவத்தை ஏற்படுத்திக்கோ. எது ஜீவித்து மிச்சதி, உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தான். இவ்வளவு சொல்லியும் அவன் திருத்தல, அப்பவும் அவன் கோவப்படல. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீ ஒத்துக்கலன்னா கண்டிப்பா உன்னை வந்து கொன்னு ரா காத்தால டிஃபன் ஆகிடுமோன்னு அந்த ராட்சசிகள்கிட்ட சொல்லிட்டு போறான். ஏகப்பட்ட ராட்சசிகள் என்னென்னவோ சொல்றான். எல்லாத்துக்கும் பொறுத்திருந்த பிராட்டி ஒன்னுத்த மட்டும் சகிச்சிக்கவே முடியலையா? ஏன் அப்படின்னா ராவணனுக்கு பாரியையா இருக்கணும்னு சொல்றாளாம் இந்த ராட்சசிகள்லாம், அதை மட்டும் பொறுத்துக்க முடியாம தவிக்கிறான். இவ்வளவு பண்ணியும் கூட அவள் புருஷகார பூர்த்தியா இருந்துட்டு அவளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்? தன்னுடைய நாசன் ராமன் பக்கத்துல இல்ல. ஒருவேளை ராமன் பக்கத்துல இருந்திருந்தால் அவளை பொசுக்கிட்டு இருப்போம் அந்த நிமிஷமே. ஆனால் ராமன் பக்கத்துல இல்லாத அப்படின்னால இவளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏதாவது ராமாயண பூர்த்தியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆகாரத்திரே சம்பன்னாம் அரவிந்த நிவாசினி அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரத வல்லபம். இந்த ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டு நாம இன்னைக்கு பிராட்டிய வைபவம் சொல்லலாம். ஆகாரத்திரே சம்பன்னாம்னு பார்த்தோம், இது நடராஜரம்மாருடைய ஒரு ஸ்லோகம். பிராட்டிய மூணு விதமா பிரிச்சு வச்சுட்டு அவர் அவருடைய ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றார். நிறைய பேர் ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கா பிராட்டியை பத்தி. ஆளவந்தார் சதுஸ்லோகின்னு பண்ணார், பராசரவட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷம்னு பண்ணியிருக்கார், வேதம் ஸ்ரீசூக்தம் நீலாசுக்தம் கோதாசுக்தம்லாம் பண்ணிருக்கு, பூசுக்தம்லாம் பண்ணிருக்கு. ஆழ்வார்களுடைய பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்ரீஸ்தவம்னே ஒன்று இருக்கு. ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்ல ஏகப்பட்ட பாசுரங்கள்ல பிராட்டியை பத்தி மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மூணு விஷயங்கள் மூணு விஷயத்துக்குள்ள அடக்கி வச்சார். ஒன்னு புருஷகார பூஜை, இன்னொன்னு உபேயம், உபேயம்னா உபாயம், உபாயம்னா பலம்னு அர்த்தம். இன்னொன்னு உபேயம், உபேயம்னா அடையும் வழின்னு அர்த்தம். இப்போ புருஷகார பூஜை அப்படின்னா நாம யாரு, நம்மளுடைய யோகியதை என்ன, நம்மளுடைய யோகியதைக்கு ஏத்தா போல பிராட்டி எப்படி நமக்கு ரட்சிக்கிறா, நம்ம எப்படி ரட்சிக்கிறா அப்படின்றது புருஷகார பூஜை. இப்போ உபாயம், உபாயம்னா மோட்சம், மோட்சத்தை எப்படி நாம அடையணும், அந்த மோட்சத்தை அடையறதுக்கு அவ என்ன நம்மளுக்கு வழி பண்றான். உபேயம் அடையும் மார்க்கம் என்ன, இது மூணுத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த மூணுத்தையும் சரணாகதின்ற ஒரு தத்துவத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம். நன்னா பார்த்துக்கோ, பிராட்டியுடைய ஒரு வைபவமே அப்படிதான் சொல்லப்படுறது. அதுவும் தேசிகன் சொல்லும்போது ஆரம்பத்திலே என்னுயிர் தன் தந்தளித்தவரை சரணம் புக்கின்னு சொல்லி இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டுன்னு சொல்றேன் இல்லையா. பெருமாளை சேவிக்கிறேன், யார் மூலமா சேவிக்கிறேன், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கின்னு எல்லா ஆச்சாரியால் பேரும் சொல்லிட்டு கடைசியில வரும்பொழுது இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே. ஏன் வெறுமனே எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே சொல்லியிருக்கலாமே, இல்லையே சொல்ல முடியாது. ஏனால் இவள் புருஷகார பூதை, அதனால இன்னமுத திருமகள் என்று இவளை முன்னிட்டுன்னு சொன்ன. அவளை அடைந்து அவள் மூலமாக நான் பெருமாளை அடைகிறேன். இப்ப யாரா இருக்கட்டும் இப்படிதானே மங்களாசாசனம் பண்ண முடியும். சரி, தேசிகன் என்ன பண்ணார் தன்னுடைய சோத்திர பாடத்துல, இப்போ மாதா தேவி சுமதி பகவான் வாசுதேவ பிதாமேன்னு சொன்னார். மாதா தேவின்னு தான் சொன்னார் முதல்ல, வாசுதேவ பிதாமே, என்னுடைய அம்மா நீன்னு தான் சொல்றாரு இல்லையா. கல்யாணம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா, காபி காருண்ய சீமா, எவள் இந்த காருண்யத்துக்கு எல்லையாக இருக்கிறாரோ அவள் கல்யாண குணங்களை பெற்றவள். இங்க பெருமாளே வரலையே, பெருமாள் எங்க இருக்கான், கருணாவான் ராமன் இல்லையா, காருண்யத்தோடு இருக்கக்கூடியவன் ராமன், அங்க அவனுக்கே வேலை இல்லை. நல்லா பார்த்துக்கோ, கருணாவன் கருணாமூர்த்தி ராமன்னு வால்முகி ராமாயணம் பூர்த்தியா சொன்னார். ஆனா தேசிகன் சொல்லும்போது எப்படி சொல்லிட்டார், காபிக்கு அருண்ய சீமான்னு சொல்லிட்டார். சாட்சாத்து பிராட்டியின் இடத்துல தான் மொத்த காருண்யம் இருக்குன்னு சொன்னார். லக்ஷ்மி சகஸ்திரம்னு ஒரு கிரந்தம் இல்லையா, வெங்கடாத்வரின்னு ஒரு கவி பண்ணது. அந்த லக்ஷ்மி சகஸ்திரத்தை சொல்றார், எம்பெருமானுக்கு துளி கூட கருணையே கிடையாது. ஏன் கருணையே கிடையாது? அப்புறம் எப்படி கருணையை வந்தது அவனுக்கு? அவன் பிரதிதினம் உன்னை சேவிச்சுட்டே இருக்கிறான். உன்னை சேவிச்சுட்டே இருக்கிறப்போ ஜபா குசுமம் போலயாம், இந்த ஸ்பட்டிகமணி இருக்கு, செம்பருத்தி பூ இருக்கு, ஸ்பட்டிகமணி பக்கத்துல செம்பருத்தி பூவை வச்சால் எப்படி ஸ்பட்டிகமணி ரத்த வர்ணமா தெரியுமோ அதன்படி எம்பெருமான் உன்னை சேவிச்சுட்டே இருக்கான். ஆகையினால அவன் கருணாவான ஆயிட்டான். இல்லைன்னா அவன்கிட்ட கருணைன்றது துணிவுல கிடையவே கிடையாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹே தயாதேவியே, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தயாகுணம் எங்க போறது? பெருமாள்கிட்ட போயிருக்கு. எது அதிகமா போல, கொஞ்சோண்டு போயிருக்கு. ஏதோ போன கொஞ்சத்துக்கே அவனை லோகத்துல என்ன சொல்றாள், கருணாவான் அவன், அவனை போல கருணாவானே யாரும் இல்லைன்னு சொல்றான். அப்பேற்பட்டவாள் உங்ககிட்ட வந்தான்னா என்ன சொல்லுவான்? அப்படி இருக்கு உன்னுடைய வர்ணனை மொத்தம் அப்படின்னு. இப்படியெல்லாம் சொல்லும்போது இன்னமுதல் திருமகள் என்று விளையாடு. இது புருஷாக்கார பூஜை, புருஷக்கார பூதம். இது ஜெகத்தை சிருஷ்டிக்கிறார். ஜெகத்தை சிருஷ்டிக்கிறப்போ அவளுக்கு வழி தெரியல. எம்பெருமான் எப்படி சிருஷ்டிக்கிறதுன்னு தெரியல. எம்பெருமான் எப்படி சிருஷ்டிக்கப்பான்? ரெண்டு மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டிய ரெண்டு மாடு ஒன்னா இழுத்துட்டு போனாத்தான் ஒழுங்கா போக முடியும். இந்த மாடு இப்படியும் இந்த மாடு இப்படியும் போச்சுன்னா எப்படி உலகம் நல்லா நடக்கும்? அதே மாதிரி இந்த பெருமாள் இப்படி போகாம, இந்த தாயார் இப்படி போகாமல், பெருமாளும் தாயாரும் ஒன்னா சேர்ந்து இப்படி ஜெகத்தை இப்படி இழுத்துன்னு போறாங்க. அதுவும் எப்படின்னா வைகுண்டேத்து பரையலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத் ஜெகத்பதின். அந்த வைகுண்டத்துல உட்கார்ந்துண்டு இந்த உலகத்தை ரட்சிக்கிறாளா அவள்லாம்? எப்படி ரட்சிக்கிறா? சாதாரணமா ரட்சிக்கல. அதுவும் எப்படி ரட்சிக்கிறா? சரணாகதின்ற தர்மத்துக்காகவே ரட்சிக்கிறான். ராமன் சொல்றான், சரணாகதின்ற தர்மம் தான் எனக்கு பெருசு. நன்னா பார்த்துக்கோ எந்த அளவுக்கு புருஷக்கார பூஜைன்னு. சரி, விபீஷணனை ஏன் சரணாகதி என்னால ஏத்துட்டான் பெருமாள்? ஏன் ராவணனை ஏத்துக்க வேண்டித்தானே? ஏன் மற்றவாறு இந்திரஜித்தை ஏத்துக்க வேண்டித்தானே? ஏன் விபீஷணனை மட்டும் ஏத்துட்டான் அப்படின்னா, பிராட்டியினுடைய ஒரு கட்டாட்சம் விபீஷணன் மேல பற்றுக்கு. அதனால வானரர்கள்லாம் வானமானான்னு சொன்னால் கூட இவன் ஏத்துட்டான். நன்னா பார்த்துக்கோ, இவன் பிராட்டியை பார்க்கல, விபீஷணன் பத்து மாசமும் பிராட்டியை பார்க்கவே இல்லை. இன்னொரு இடத்துல சொல்றாரு பிராட்டி பத்தி சொல்லும்போது, பிராட்டி வைபவத்துல பிராட்டிக்கு விபீஷணன் மேல கோபமா. ஏன் அப்படின்னா, நான் போய் அங்க பத்து மாசம் இருந்துட்டு இருக்கேன், ஒரு நாள் கூட அந்த விபீஷணன் என்னை வந்து பார்க்கல. என்னை வந்து பார்க்காம உமா வந்து பார்த்துட்டான், இது எப்படி நடக்கும் இதுன்ற? விபீஷணன் மேல எனக்கு கோபம்தான், அவனுக்கோசரம் நீர் வந்து தெற்க பார்த்து படுத்துட்டு இருக்கிற ஸ்ரீரங்கத்துல எழுந்து வடக்க பார்த்து படுத்துக்கோன்ற அப்படின்னு கேட்கிறாளாம் பிராட்டி. ரங்கநாதனை பார்த்து பெரிய பிராட்டி கேட்கிறான், அவன் ஒரு நாளாவது என்னை வந்து சேவிச்சாரா? சேவிக்கணுமா வேண்டாமா? அந்த பக்கம் போகும்போது என்னை வந்து பார்க்கணுமா இல்லையா? ஒரு நாள் கூட அவன் வந்து பார்க்கவே இல்லை. அவனை நீ எப்படி ரட்சிச்சே? அவனுக்காக போய் தெற்கு தேசியை நோக்கி படுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு இதான் காரணம். எது காரணம் அப்படின்னா, அவன் மேல போறான். உட்ப பார்த்த கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசைன்னு மேல நாலு ராட்சசாரோட சேர்ந்து போறான். சேர்ந்து போகும்போது பிராட்டி அவனை பார்க்கிறாளா கீழே, யாரு வானத்துல நாலு பேர் போறானே? அப்போ திருஜடைன்ற ராட்சசி சொல்றாளாம், அத போறது எங்க அப்பா ராம் உண்மை கொண்டு போய் ராமன் இடத்துல சேர்த்துருங்கோன்னு எங்க அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ராவணன் கேட்கவே இல்லை. ராவணன் அவரை அடிச்சு துரத்திட்டாங்க. பெரியப்பா அவரை அடிச்சு துரத்திட்டார். ராமனே கதி, எனக்கு வேற வரி வழி இல்லை, நின்னருளால் மற்றொன்று கதி இல்லைன்னு அவனே துணைன்னு நான் போறேன் அப்படின்னு எங்க அப்பா போயிட்டு இருக்கார். ராமன் கிட்ட போயிட்டு இருக்கார். உடனே பிராட்டி அவனை பார்க்கிறாளா, ஓ இப்படிப்பட்ட நல்லவாள்லாம் கூட இருக்காளா லோகத்துல இல்லையா? இகசந்தோ நவாசந்தா சதாம் நானு வருத்தேன்னு ராமனை பார்த்தோன்னா, இங்க நல்லவாளே இல்லையா? அப்படி இருந்தாலும் அவளை நீ பின்தொடர்ந்து போகலையே அப்படின்னு சொன்னான். பிராட்டி நினைக்கிறாளா அவனை பார்த்துட்டு, ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமே, இப்பேற்பட்ட நல்லவன்லாம் கூட இங்க இருக்கானே, அதனால அவன் நீடூடி வாழணும் லோகத்துல, அவனுக்கு தேவையானது எல்லாமே பூர்த்தி ஆகணும் இப்படின்னு அவன் கேட்காட்டால் கூட இவ வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டான். இவ அள்ளி அள்ளி கொடுத்துட்ட உடனே சரணாகதிக்கு லட்சணம் என்னது? ஆணுகூல்யத்த சங்கல்பா இல்லையா? ஆறு விஷயம் இருக்கு. ஆணுகூல்யத்த சங்கல்பா, எதை நம்ம ஏத்துக்கிறோமோ அதன் அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது. பிராத்திகூல்யத்தை வர்ஜனம், எது நமக்கு வேண்டாமோ அந்த மாதிரி குப்பையான விஷயங்கள் எல்லாம் தள்ளிடுறது. ரட்சிஷ்யதி மகாவிஸ்வாசா, கண்டிப்பா பெருமாள் நம்மளை ரட்சிப்பான்ற ஒரு மகாவிஸ்வாசம். தொய் ரட்சதி ரட்சகை கிமன்யைஹி, தொய்தா ரட்சதி ரட்சகை கிமன்யைஹி இது நிச்சித தீகி ஸ்நேயாமி நித்யம் நிருகரே வேகவதி தடாசிரயன்னு லக்ஷ்மே நரசிம்மனை பத்தி தேசிகன் பண்ண ஸ்லோகம் இது காமாசிகாஷ்டகத்துல இருக்கு. தொய் ரட்சதி ரட்சகை கிமன்யைஹி, நீயே என்ன ரட்சிக்கலனா வேற யார் என்ன ரட்சிப்பா. தொய்தா ரட்சதி ரட்சகை கிமன்யைஹி, நீ என்னை ரட்சிக்காமல் விட்டுட்டால் அப்பவும் எனக்கு வேற யாருடைய ஒத்தாசை வேண்டாம். ஏன்னா உன்னாலேயே ரட்சிக்க முடியாதப்போ வேற யாராலும் என்னை ரட்சிக்க முடியும். இந்த லோகத்தில் எனக்கு இந்த புத்தி தான் இருக்கு, இதுதான் மகாவிஸ்வாசம். இது நிச்சித தீகி சிரையாமி நித்தியம், இந்த புத்தி, இந்த புத்தி தீகினா புத்தின்னு அர்த்தம். இந்த புத்தி இருக்கு எப்போ சிரையாமி நித்தியம், நித்தியமாவே எனக்கு இதான் புத்தி இருந்திருக்கு. எங்க உட்கார்ந்து இருக்கேன் நானே, நிருகரே வேகவதி தகாசிரியந்தம், ஏ மகா மகாவிஷ்ணுக்கோ நரசிம்மர் கோலத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே, வேகவதி சடாசிரயன்சோம், வேகவதியுடைய நதிக்கரையில உட்கார்ந்து இருக்க உன்னை நான் சேவிச்சிருக்கனே அப்படின்னு சொன்னான். இதான் ரட்சிச்சதீதி மகாவிஸ்வாசா. கார்பண்யம், என்னால முடியவே முடியாதுன்ற கார்பண்யம். எப்படி எப்படிப்பட்ட கார்பண்யம், பிதா தொம் மாதா தொம் தைத்த தனையாக தொம் பிரிய சுகத்து அப்படின்னு, அம்மாவும் நீதான் அப்பாவும் நீதான் இல்லையா, எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு நான் வேற எங்கேயும் போக முடியாது, என்னால நான் உங்ககிட்ட தான் வர முடியும். எங்க போக முடியும், நான் எங்க போறது, உன்னை விட்டு நான் எங்க போக முடியும், நான் உங்ககிட்ட தான் வர முடியும் இல்லையா. அதுவும் அகிஞ்சனோ அனன் ஜெகதி சரண்யா தொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே ஆனவன் சொல்ற, நான் அகிஞ்ச ஆகிஞ்சன்யன், என்னை என்னால இந்த வாசப்படிய கூட தாண்ட முடியாது. அப்போ என்ன போய் யாகயஜாதிகள் பண்ணு, சாஸ்திர வாசி அத்தியனம் பண்ணு, ஆழ்வார்த்தி சுத்திகளை தெரிஞ்சுக்கோலாம் சொல்றியே, எப்படி நான் தெரிஞ்சுப்பேன். அகிஞ்சனன் நான், அனந்தகதி எனக்கு வேற என்ன தெரியும்னா சொற்பாத மூலம் சரணம் பிரபத்தியே, எனக்கு வந்து உன்னுடைய திருவடி மட்டும்தான் தெரியும், உன் திருவடியை தவிர வேற எதுவுமே தெரியாதுன்ற, இதுதான் ரட்சிஷ்யதீதி மகாவிஸ்வாசம். கார்பண்யம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்றது கார்பண்யம். கோப்திருத்துவ வரணம் ததா, அவன் ரட்சிப்பான், நமக்கு இருக்கக்கூடிய எடுத்துகிற காரியத்தை நிறைவேற்றுறது, இதெல்லாம் தான் சரணாகதி. இதெல்லாம் விபீஷணன் கிட்ட இருக்கா, பிராட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டாளா, நன்னா பாருங்கோ பிராட்டி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டான், அதனால ஆணுக்குள்ளியத்தை சங்கல்பம் இருக்கா, அவன் ராவணனை ஒழிச்சுட்டு போறான், ஸோ பிராத்திகூல்யத்தை வர்ஜனம் இருக்கா, ராமனை முன்ன பின்ன பார்த்ததில்லை, ராமன் யாருன்னு அவனுக்கு தெரியாது, இவன் யாருன்னு ராமனுக்கு தெரியாது, ஆனால் ராமன் காப்பாற்றுவான்னு வேகமா போறானா, உட்பபாதகதாபானிஹி சதுர்பிஸ்தக ராட்சசைஹின்னு வேகமா போறானா அவன், அதான் ரட்சிச்சதீதி மகாவிஸ்வாசம். இந்த விஸ்வாசம் சுக்ரீவனுக்கு இல்லை, நன்னா உங்களுக்கே ராமாயண கதை தெரியும், இந்த விஸ்வாசம் சுக்ரீவனுக்கு இருந்ததா இல்லையே, துந்துபியை காலால எட்டி ஒதுக்க சொல்றான், ஏழு மரத்தையும் ஒரே அம்பால கீழே விழுக்க சொல்றான், இப்படி எல்லாம் கண்டி விஸ்வாசம் இருந்ததுன்னா அவன் என்ன பண்ணிருப்பான், இந்த பரீட்சைலாம் ராமபிரான பண்ணி பார்க்க சொல்ல மாட்டான், அவனுக்கு இந்த விசுவாசம் இல்லை, அதனால அவன் சரணாகதி பண்ணிக்கல. ராமாயணத்துல விபீஷண சரணாகதி ரொம்ப வசதி, ஏன் அப்படின்னா எதையும் பார்க்காமல் வந்தான், எதனால பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் இருந்த அப்படின்னா, சுக்ரீவன் அவ்வளவு சீக்கிரம் ராமன் ஏத்துக்கல, ஏன் பிராட்டியினுடைய அனுகிரகம் இல்லாத அப்படின்னா, பிராட்டியினுடைய அனுகிரகம் அவனுக்கு இல்லை. அப்போ அவன் பிராட்டியுடைய ஆபரணங்களை கொண்டு வந்து காண்பிச்சான், ஒரு மார்க்கத்துக்கு ஒரு தியோதகமா இருந்தான், தியோதகம்னு என்ன சொல்றது, ஒரு காரணமா இருந்தான் சுக்ரீவன், அதானே தவிர பிராட்டியுடைய அனுகிரகம் பூர்த்தியா படல. அப்படி சுக்ரீவன் சரணாகதின்றது கடைசியில பண்ணிக்கிறான், எப்போ தனக்கு ராஜ்யெல்லாம் வந்த பிறகு நாலு மாசம் கழிச்சு வான்னு சொல்லி, நாலு மாசம் கழிச்சும் வராமல் லக்ஷ்மணன் போய் கூப்பிட்டு கோபத்தோட கூட்ட பிறகு இவன் தாரைய அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் தாரை வந்து இவனை சாந்தப்படுத்தி, இவன் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன்னு ஓடி வந்து காலில் விழறான். எப்போ எங்க நம்மள ராமர் வதம் பண்ணுவாரோன்ற அந்த பயத்தினால ஓடி வந்து வதம் ஓடி வந்து காலில் விழறான். ஆனால் விபீஷணன் அப்படியா பண்ணான், ராமன் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னா எங்க போறது, திரும்பி ராமன் வந்தா மொத்த ராட்சதால அவனை அடிச்சே கொண்டுடுவான், மேலே எங்க போறது இவனுக்கு வழியே தெரியாது, அதனால ராமனே கதி அப்படின்னு போனா பாருங்க, அதுதான் ரட்சிச்ச தீதி மகாவிஸ்வாசம். ராமனே கதின்னு ஏன் போனா? பிராட்டி அவனை பார்த்துட்டான். பிராட்டியுடைய கடைக்கன் பார்வை அவன் மேல பற்றுத்து பட்டபடியினால ராமனால ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அவன் சுக்ரீவன் சொல்றதை கேட்டிருக்கலாம், வாலி சொல்றதை அங்கதன் சொல்றதை கேட்டிருக்கலாம், ஜாம்பவான் சொல்றதை கேட்டு ஏற்பட்டுதான். ஆனால் யார் சொன்னாலும் சரணாகதின்றது ரொம்ப முக்கியம். பகைவரே வந்து வாசல்ல நின்னாலும், அவன் எனக்கு துரோகமே பண்ணியிருந்தாலும், நான் சரணாகத்தின்னு அவனை கண்டிப்பா ஏத்துக்கத்தான் ஏத்துப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் சுக்ரீவன் விஷயத்துல சொல்லலையே, இந்த விஷயத்துல மற்றவ விஷயத்த சொல்லலையே, ஆனால் விபீஷன் விஷயத்துல மட்டும் ரொம்ப அழகான கதைகள்லாம் சொல்றாரு. எப்பேற்பட்ட கதைகள்லாம் சொல்றாரு ராமாயணத்துல. ஒரு ரெண்டு புறா, ஒரு ஆண் புறா ஒண்ணு, ஒரு பெண் புறா ஒண்ணு. ரெண்டு புறா ஒரு பெண் புறா இறந்த இடம் போடுறான். ஆண் புறா மரத்துல உட்காந்துருக்கான். ரொம்ப நேரம் ஆயும், பெண் புறா வரவே இல்லை. வராத அப்படினால ஆண் புறா எல்லா தேவதைகளையும் கூப்பிடுறது, என் புறா வரவே இல்லையே வரவே இல்லையே. சாயங்காலம் இருட்டு இருக்கான். அந்த அங்க ஒரு வேடன் வந்து குழுல நடுங்கிட்டே இந்த மரத்தடியில நிக்கிறான். அவன் என்ன சரணாகதி? அவன் அங்க இருக்க எல்லா வனதேவதைகளையும் சரணாகதி பண்ணிக்கிறான். ஏ வனதேவதைகளே, எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்கா. ஏ வனதேவதையே, எனக்கு மனைவி இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா. எனக்கு இன்னைக்கு மிருகம் எதுவுமே கிடைக்கவே இல்லை. ஒரே குளிர் வாட்டுறது என்ன? நான் ஆத்துக்கு எப்படி போவேன்? எனக்கு எப்படி என் குழந்தைகளுக்கெல்லாம் நான் எப்படி பத்தி ஆத்துவேன்? எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னும் போது அவன் கையில ஒரு கூண்டு இருக்கு. அந்த கூண்டு வந்து ஆடுறதா, அந்த கூண்டுக்குள்ள ஒரு புறா இருக்கு, அது பெண் புறா. அந்த புறா வந்து இந்த ஆண் புறாவை பார்த்து ஏ பிரபோன்றதான், தன் மனைவி குரல் கேட்கறதே கீழே பார்க்கறதான். என்னம்மா நீ மாட்டின்ட்டியே கீழே வந்து சொல்றான். ஆமா நான் மாட்டின்ட்டேன், என்னுடைய கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். எனக்காக நீ ஒத்தாசை பண்ணணும். என்ன ஒத்தாசை பண்ணணும்? இந்த வேடன் நம்ம மரத்துக்கு அடியில வந்து நின்று மனதேவதைகளுக்கெல்லாம் சரணாகதி பண்ணிட்டான், நம்ம ஆத்துக்கு வந்துட்டான், அவனுக்கு வேண்டியதை நாம கொடுக்கணும். ஆகையினால நீ என்ன பண்ற தெரியுமா? இவனுடைய குளிர் அடக்கணும், சுத்தி இருக்க சுள்ளி எல்லாம் வச்சு நெருப்பு மூட்டுன்னுதான். உடனே அந்த ஆண் பறவை நெருப்பு மூட்டுறதான். நெருப்பு மூட்டினவனே அந்த வேடன் குளிர் காயறான். மறுபடியும் பெண் புறா சொல்றதா, எனக்கு நீ இன்னொரு ஒரு ஒத்தாசை பண்ணணும், இன்னும் ஒத்தாசை பண்ணணும் சொல்லு, காத்துருக்கேன். நான் ஒருத்தன் தான் இருக்க, நான் ஒருத்தி தான் இருக்கு, இவனை கிடைச்சிருக்கேன். நீயும் வந்து நெருப்புல விழுந்து புசுங்கி போனா கண்டிப்பா உன்னையும் எடுத்து போவான். அவன் குழந்தைகளுடைய பத்தியாவது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்தலாம முடியும் அப்படின்னு ஆண் புறாவை பார்த்து பெண் புறாவை பேசினான். உடனே அக்னியை மூணு முறை ப்ரொடெக்ஷன் பண்ணி வந்து ஆண் புறா அக்னியில விழுந்து தன்னுடைய உயிரை மாய்ச்சினான். ராமன் சொல்றார் இந்த கதையை, ஒரு வேடனுக்காக தன் ஆத்துக்கு வந்து நின்ற வேடனுக்காக புறாக்களே இப்படி பண்ணித்துன்னா நாம பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்னு. இன்னொரு ஒரு அழகான விஷயம் ராமன் சொல்றார் இந்த இடத்துல, ஒரு கரடியுடைய ஒரு கதை. ராகவன் இவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறான், ஏன் பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் விபீஷணனுக்கு இருக்குன்ற அப்படின்னா. ஒரு மனுஷன், அந்த மனுஷனை புலி துரத்திட்டு ஓடுறது காட்டுல, அந்த புலி துரத்திட்டு ஓட ஓட அவன் மரத்து மேல போய் ஏறிக்கிறான். அவன் மரத்து மேல போய் ஏறிந்த உடனே மரத்துல ஒரு கரடி தூங்கிட்டு இருக்கு. இவன் ஏறி வந்ததை பார்த்து அந்த கரடி முழிச்சுட்டு இருக்கான். இவன் சொல்றான், எப்படியாவது என்னை காப்பாத்து, கீழே புலி இருக்கு, நான் உன்னை நம்பி வந்துட்டேன், என்னை நீ தாகடிச்சிடாதேன்றதான். உடனே அந்த கரடி சொல்றான், நான் உன்னை தாகடிக்க மாட்டேன், நீ சௌக்கியமா இங்க இருந்துருக்க. கீழே இருக்க புள்ளி சொல்றதான், கரடி அந்த மனுஷன் எனக்கு வேணும், ரொம்ப பசிக்கிறது, தள்ளி விட்டு நான் அவன் சாப்பிட்டு போயிடுறேன். இல்ல அவன் அடைக்கலம்னு வந்துட்டான் என்கிட்ட, அதனால அவன் நான் தள்ளி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷனே நீ பயப்படாத, நான் தூங்குறேன், உன்னை புலியால ஒன்னும் பண்ண முடியாது, புலி மரம் ஏற முடியாதுன்னு சொல்லி தூங்குறான். அது தூங்கின உடனே புலி மனுஷன் கிட்ட பேசுறான், ஏ மனுஷனே, நான் இந்த கரடியை சாப்பிட்டு போயிடுறேன், ஒன்னு பண்ணு, எனக்கு பசி, அதை தள்ளி விட்டு நீ பாட்டு சுபிக்ஷமா ஆத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டான். உடனே அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிச்சான், நாம ஆத்துக்கு போனோம், நம்ம குழந்தைகள் மனைவியெல்லாம் காத்துருந்துட்டான், புலிக்கோ பசி, இந்த கரடியோ தூங்குறது, இந்த கரடியை தள்ளி விட்டுட்டா புலி கரடியை சாப்பிட்டு போயிடும், நாம சௌக்கியமா ஆத்துக்கு போயிடலாமே, எதுக்கு இந்த கரடியை காப்பாத்தினோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடியை தள்ளி விட்டான். மேல் கலையிலேருந்து கீழே வந்து கரடி பிடிச்சிட்டு அவனை ஒரு பார்வை பார்த்துட்டான். அவனை ஒரு பார்வை பார்த்த உடனே புலி பேசிட்டான், நான் அப்பயே சொன்னேன், நாமெல்லாம் மிருகங்கள், அவன் ஆயிரம் தான் இருந்தாலும் மனுஷன், அவன் நம்ம ஜாதிக்கு அப்பாற்பட்டவன், அவன போய் நம்பனியே, அவன் பாரு உன்னை தள்ளி விட்டுட்டான். அப்பவும் கரடி சொல்லித்தான், இப்பவும் அவன் நான் தள்ளி விட மாட்டேன், அவன் எனக்கு துரோகமே பண்ணியான், அவன் அடைக்கலம் வந்துட்டான், அதனால அடைக்கலம் வந்தவனை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு உரிமை எனக்கு இருக்கு, அதனால அவன் நான் காப்பாத்தியே தீருவேன். ராகவன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு சொல்ற, பாபார்கானாம் வஜார்கானாம் தான் சுபார்கானாம் பிளவங்கமான சுக்ரீவனை பார்த்து சொல்லிட்டு சொல்ற. இப்பேற்பட்ட கரடியே இப்படி பண்ணும் பொழுது நாமெல்லாம், நீ எல்லாம் வானர ஜந்து, நான்லாம் மனுஷன் சக்கரவர்த்தி, அப்படி இருக்கிறப்போ நமக்கு சாஸ்திர நியமங்கள்லாம் உண்டு, நாம பண்ண முடியாதா அப்படின்னா? ஏன் இவ்வளவு பேசுறா? பிராட்டியுடைய ஒரு அனுகிரகம் விபீஷணன் கிட்ட இருக்கிறபடினால பேசுறான். ஏன் பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே இருக்கிறான் எண்ணம் அவனுக்கு இருக்கு. இதான் புருஷகார பூத்தை. பிராட்டி சொன்ன உடனே பெருமாள் கேட்பான். அதனாலதான் தனிக்கோயில் நாச்சியாரை சேவிச்சுட்டு ஆறாமதன் சன்னதி இருக்கு, அந்த தனிக்கோயில் நாச்சியார் எழுதியிருக்கா, தனிக்கோயில் சேவிச்சுட்டு அப்புறம் அமுதனை சேவிக்க போறோம். ஆழ்வார் சொல்லிட்டு போயிருக்கார், என்னனே என் அமுதனை கண், என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே சொல்லி திருப்பான் ஆழ்வார் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் என் அமுதினை கண்ட கண்கள்னா ஆழ்வார் திருவடியிலே ஆரம்பிச்சு திருமுடி பர்யந்தம் சேவை பண்ணது எதுனா, கூடவே பக்ஷஸ்தலத்துல பிராட்டியும் சேர்த்துதானே, அவருக்கு விரோதம் இல்லையே. அகலகில்லேல் நிறையும் நின் அலர்மேல் மங்கை உரைமாறு பண்ணு சொன்ன வார்த்தை விரோதம் இல்லையே. அப்படி சேவிச்ச பிறகு பிராட்டி அவனை ரட்சிச்சே ஆகணும்னு சொன்ன பிறகு பெருமாள் ரட்சிக்கிறான். இதுதான் புருஷகார பூஜைன்றது. இது உபாயம், இது ஒரு பார். இன்னொரு ஒரு பகுதி என்னன்னு பார்த்தால், பிராட்டி உபாயமா இருக்கான். உபாயம்னா மோட்சம் பலம். பிராட்டி தான் பலனை கொடுக்கிறா நமக்கு, பெருமாள் கொடுக்கிறான்றது நாம ஏற்கின்ற ஒரு விஷயம். இது இப்படி கேட்டால் அப்படி சொல்லி ஆகணும், அப்படி கேட்டால் இப்படி சொல்லி ஆகணும். இதுக்கு பேர் மீமாம்சால நகி நிந்தா நியாயம்னு சொல்லுவான். இதே மாதிரி நீங்க என்ன பெருமாளை பத்தி பேச கூட்டிருந்தீங்கன்னா இதே விஷயத்தெல்லாம் பெருமாள்கிட்ட சொல்லி ஆகணும். பிராட்டி கொடுக்கலன்னா கூட பெருமாள் நமக்காக கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன் கொடுத்த தலைப்பு பிராட்டி வைபவம், அதனால பிராட்டியை பத்தியே பேசணும். நீங்க கிருஷ்ண பகவானை பத்தி பேசினால் ராமனை பத்தி கம்மியாகவே தான் சொல்லுவோம். கிருஷ்ணனை பத்தி ராமனை பத்தி பேசினால் கிருஷ்ணன் திருடன், ஏழா கோயில் எடுத்துரைப்பானே, இங்கே போக கண்ணீரே நாச்சியாரே செத்து போயிட்டா, அதனால அவன் பொய்யே பேசுறவன் சொல்லுவோம். ஆனால் கிருஷ்ணனை பத்தி பேச சொல்லிட்டு ராமனை திருந்தனா, ராமன் யோசி நல்லா ராமனை பத்தி யோசிச்சு பாருங்க. இவன் ராஜாவா இருந்தான், யாருக்கு யார் இவன் ஸ்நேகபாவம் பண்ணான், யாருக்கிட்டதான் ஸ்நேகபாவம் பண்ணான், குகன் கிட்ட ஸ்நேகபாவம் பண்ணான், சுக்ரீவன் கிட்ட ஸ்நேகபாவம் பண்ணான், விபீஷன் கிட்ட ஸ்நேகபாவம் பண்ணான். அவள்லாம் யாரு? இவன் சக்கரவர்த்தி, அவள்லாம் ராஜா. குகன்றவன் வேடுகோலத்துக்கு தலைவன், சுக்ரீவன் வானரகுலத்துக்கு தலைவன், விபீஷணன் அசுரகுலத்துக்கு தலைவன், ராமர் யாரோட ஸ்நேகபாவம் பண்ணார்? தலைவன் தலைவர்களோட ஸ்நேகபாவம் பண்ணார். எங்க கிருஷ்ணர் அப்படியா? கோபியர்களோட ஸ்நேகபாவம் பண்ணார். எவ்வளவு வசதியான விஷயம் இது இல்லையா? இல்லையா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இல்லையா பாரதியார். அப்படி எங்கிருந்தோ வந்தவன் இடைச்சாதியில வந்து ஸ்நேகபாவம் பண்ணானே, இதுதான் வசதி. நான் ஏத்தாருக்கு ஏத்தது போல மாத்தி நாம சொல்றதுன்றது ஒரு விதமான சாமர்த்தியம். அப்படி இதெல்லாம் பொய்ன்றது அர்த்தம் கிடையாது, எதுவுமே பொய் கிடையாது இல்லையா? கிருஷ்ணரை பத்தி பேசும்போது குகனோட சக்கியபாவம் பொய்ய ஆயிட போறது இல்லை இல்லையா? அதுவும் உண்மை. இது மீமாம்சா சாஸ்திரத்தை சொல்லியிருக்க விஷயம். இது இதுக்கு பேர் நகி நிந்தா நியாயம். இதையும் நிந்த பண்ணல, அதையும் நிந்த பண்ணல, ஆனால் எது தேவையோ அதை ஏற்றி வச்சு பேசுறது. என்னடா இவன் உட்காந்துட்டு ஒன்னே கால் மணி நேரமா, ஒன்றரை மணி நேரமா ஆயிடுச்சு, ஒன்றரை மணி நேரமா இவன் வந்து பிராட்டியை பத்தியே பேசுறானே அப்படின்னா, பெருமாள் இதுவே இல்லையா? நாளை காலத்தாலேருந்து கோவிலுக்கு போய் சேவிக்கூடாதான்னு நினைக்கூடாது. ஆனால் பெருமாளை சேவிக்கும் பொழுது நமக்கு பிராட்டியினுடைய எண்ணம் வரணும். பிராட்டியினுடைய எண்ணம் வந்தால்தான் நமக்கு பலன் கிடைக்கும், இல்லைன்னா பலன் கிடைக்காது. எங்க வேணா பாருங்கோ, சைன திருக்கோலத்தில் இருந்தால் பிராட்டி பாத பூஜை பண்ணிட்டே இருக்கும். லக்ஷ்மி பிருத்து பூஜனைன்னு சொன்னார் புராணத்துல. பக்தி ஒன்பது விதம், சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் மரணம் பாத சேவனம்னா ஒன்பது விதம் சொல்லியிருக்காங்க. இந்த ஒன்பது விதமான பக்திக்கும் உதாரணமா ஒவ்வொரு புருஷன சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது லக்ஷ்மியை பத்தி சொல்லும்போது லக்ஷ்மி பிருத்து பூஜனை பாத சேவை பண்ணியே இனி பர்யந்தம் பெருமாளுக்கு கூட கூடவே இருக்காளாவும். எப்பேற்பட்ட வசத்தியான காரியம் அது. பெருமாளுடைய பாத சேவனம் பண்றதுன்றது எங்கேயாவது யாருக்காவது கிடைக்குமா? எந்த தேவர்களாவது பண்ணியிருக்காளா இனி பர்யந்தம்? எந்த ஆச்சாரியாலாவது பண்ணியிருக்காளா? எந்த ஆழ்வார்களாவது பண்ணியிருக்காளா பாத சேவனம்? இல்லையா? திருவடியிலிருந்து நாம தரிசிக்கலாமோ தவிர நம்மளால சேவை பண்ண முடியுமா? பாத சேவை பண்ண, அதாவது பாதத்தை ஸ்பர்சிக்க முடியுமா? பெருமாளுடைய பாதத்தை, பெருமாளுடைய பாதத்துல போட்டுருக்க மெட்டிய ஸ்பர்சிச்சார், பாதத்தை ஸ்பர்சிக்கல, பெருமாளுடைய மெட்டிய ஸ்பர்சிச்சார், தன்னுடைய பல்லு அந்த மெட்டியில பட்டது. ஒரு ஆழ்வா இருக்கு. உடனே என்ன சொன்னார்? வாடினேன் வாடி வருந்தினேன் இடுப்பையில் பிறந்திருந்தார், பெருந்துயிர் இடுப்பையில் பிறந்தது. ஏன் பெருமாளுடைய பாத ஸ்பர்சம் கூட படல, பெருமாளுடைய காலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆபரணம் பட்டது. ஆபரணம் பட்ட அடுத்த க்ஷணம் என்ன ஆச்சு அப்படின்னா, நேரம் எங்கேயோ போயிட்டான். ஏ பிராட்டி பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்றான். பிராட்டி பக்கத்துல இருந்து அனுகிரகம் பண்ணுனே நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நானும், நாராயணாம் அயனம் நாராயணா அப்படின்ற சொல்லுல பிராட்டி இருக்கான். நாராயணாம் அயனம் நாராயணம் நாராயணா, நாராயணா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடியவன் பெருமாள், அந்த பெருமாளுக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடியவன் பிராட்டி. அதனால்தான் ஆழ்வார் சொல்லும்போது ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன் சொன்னான். திருவாய்மொழியில் ஒன்றொடியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பன். உலகம் உண்டாருது, எப்படி உண்டாருது? நீயும் பிராட்டியும் சேர்ந்து உண்டு பண்றீங்க. அது ஏதோ ஒண்ணு, அவள் அவன் சொல்லி அவன் கேட்டாரா இல்ல அவ சொல்லி அவன் கேட்டானான்னு நமக்கு வேண்டாம் விசாரம். யாரு முதல்ல இல்ல, அடுத்து ஒரு விசாரம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் மதங்கள் இருக்கு, துர்மதங்கள் இன்னைக்கு இருக்கு லோகத்துல. பிராட்டி ஒத்தியா பெருமாள் ஒத்தியான்னு பேசிட்டு சம்பிரதாயத்திலேயே மதங்கள் இருக்கு. ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய சித்தாந்தம் ராமானுஜ சித்தாந்த பிரகாரம் எது நமக்கு நாள், பெருமாளையும் பிராட்டியும் சேர்ந்ததுதான் உலகம். பெருமாள் இல்லாமல் பிராட்டி இல்லை, பெரு பிராட்டி இல்லாமல் பெருமாள் இல்லை, அம்மா இல்லாமல் அப்பா இல்லை, அப்பா இல்லாமல் அம்மா இல்லை. வெறும் சொல்லிக்கிறான், குழந்தைகள் சொல்லும் இல்லையா, அம்மா தான் வசத்தின்னு சொல்லும், அப்பா தான் வசத்தின்னு சொல்லும். என் பையன் கிட்ட கேட்டா அம்மா தான் வசதின்வான், என் பொண்ணு கிட்ட கேட்டால் அப்பா தான் வசதின்வான். நான் ஆத்துல கடையிலேருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தனா ரெண்டு பேரும் அப்பா தான் வசதின்வான் இல்லையா? இதெல்லாம் நடக்கிறதா வாழ்க்கையில? அப்படி பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்துதான் வழி நடத்தின போறோம் இந்த உலகத்தை. அதுதான் ஆழ்வார் சொன்னார், ஒன்றொழியால் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, கண்ட கதிர் கண்டொழிந்தேன். நான் சேவிச்சுட்டே இருக்கேன் பெருமாளும் பிராட்டியும். யாரை சேவிச்சிருக்கேன்? உங்க ரெண்டு பேரையும் சேவிக்கிறேன். அவன் இல்லாம நீ இல்லை, நீ இல்லாம அவன் இல்லை. எல்லா அவதாரத்திலையும் பாருங்கோ, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தேதான் வந்திருக்கான். பிரம்மச்சாரியா பெருமாள் வந்தா கூட அதுலயும் பிராட்டி சேர்ந்தா வந்தான். அதுவும் அழகான விஷயங்கள் இருக்கு வாமன அவதாரத்தை பத்தி சொல்லும்போது. பெருமாளுக்கு பிராட்டிக்கு ரொம்ப பயமா, பிராட்டி கேட்கிறாளா நான் வாமன அவதாரம் எடுக்க போறேன் பிரம்மச்சாரி அவதாரம் தான், நீ வரக்கூடாதுமானா? நான் ஏன் வரக்கூடாதுண்ணா? நீ இங்கேயே இருமானா? எப்படிமா இங்கேயே இருக்க முடியும் நான் கேட்கிறான். என்னால தனிக்கோயில் நாச்சியாராவும் இருக்க முடியாது. தனிக்கோயில் நாச்சியாரா இருந்தால் ராவணாதிகளை பார்த்து எனக்கு பயம், ராவணன் முதலானவர்கள் என்னை அபகரிச்சுட்டு போயிடுறான். லோகத்துல இன்னைக்கும் நிறைய ராவணாள் இருக்கால் சன்னதியிலேருந்து அபகரிச்சுட்டு போயிடுறான் இல்லையா? சரி தனிக்கோயில் நாச்சியாரா வேண்டாமா, என் பக்கத்திலேயே உட்கார்ந்துக்குமாண்ணா. தனிக்கோயில் நாச்சியாரா வந்தால் மத்தவாளை பார்த்து பயம், பக்கத்துல உட்கார்ந்தால் உன்னை பார்த்தே பயம் எனக்கு. ஏன் உன்னை பார்த்து பயம்? ஏதோ ஒரு யானை எங்கேயோ ஒரு இடத்துல ஆதி மூலமே அருள் பரமே பரமே கூப்பிட்ட உடனே அந்த ஆதி மூலம் அப்படின்ற சப்தத்துக்கு நான் மட்டுமே பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிரம்மார்த்தா நான் சிவோர்த்தா, இந்த பிரம்மா அர்த்தம் இல்ல சிவன் அர்த்தம் இல்ல இந்திராதி தேவதைகள்லாம் அர்த்தம் இல்ல, நான் தான் பொருள் நான் தான் அர்த்தம்னு என்னை விட்டுட்டு ஓட்டிய, என்னை விட்டுட்டு நீ யானையை ரசிக்கிறதுக்கு போயிட்டே. அதனால பக்கத்துல இருக்கும்போது உங்ககிட்ட பயம் இல்ல. சரி அப்ப என்னமா பண்ணணும் அப்படின்னா, நான் உன் பக்ஷஸ்தலத்துல தான் இருப்பேன், உன்னை விட்டு நீங்க மாட்டேன். அழகில்லே இறையும் நின் அனர்மேல் மங்கை உரைவார்கள். அதனால்தான் பாஷ்யக்காரர் என்ன பண்ணார், சாட்சாத்தாகவே மங்கள ஸ்லோகம் பண்ணும்போது தன்னுடைய பாஷ்யத்துக்கு அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீல வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபான்னு பண்ணார். என்ன பண்ணார், ஸ்ருதி சிரதி விதித்தே இல்லையா ஸ்ரீனிவாசேன்னு சொன்னார். ஏ ஸ்ரீனிவாசன் சொல்லணும், இவர் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத போனார். வியாசருடைய பிரம்மசூத்திரத்துக்கு ஆல்ரெடி ஆதிசங்கரர் வியாசம் எழுதி பாஷ்யம் எழுதிட்டு போயிருக்கார். இவர் புதுசா கூட பாஷ்யம் எழுதல, அந்த பாஷ்யத்தை கண்டிச்சு இந்த பாஷ்யம் எழுத போறார். அப்படி இருக்கிறப்போ அங்க இருக்க சுத்தி சிரசி விதித்து பிரம்மணி ஸ்ரீனிவாசன் சொன்னோம், பிரம்மசப்தம் பிரம்மணி ராமேன்னு சொல்லியிருக்கலாம், பிரம்மணி நாராயணேன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அப்போ ஸ்ரீனிவாசன் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஸ்ரீனிவாசன் தான் லோகம், எங்க ஸ்ரீ பூர்த்தியா நிறைஞ்சிருக்காளோ, எந்த யாரிடத்துல ஸ்ரீ அதிகமாக வாசம் பண்றாளோ அவன் ஸ்ரீனிவாசன், அவன் இந்த கிரந்தத்தை ரட்சிக்கட்டும்னு சொன்னான். நல்லா பார்த்துக்கோ, பாஷ்யம் எழுத போறார், பாஷ்யம் எதுக்காக எழுத போறார், ஒரு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக எழுத போறார், ஏதோ எழுதலையே, மற்றவாள் என்ன எழுதிட்டு போனாலும் அதை கண்டிச்சு எழுத போறார், ஏதோ தானும் எழுதுறன்னும் போது அவர் யார வந்து மங்களம் பண்றார், சாட்சாத் மகாலட்சுமியை மங்களம் பண்றார், பிரம்மணி ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமி இடத்துல பிரார்த்திச்சுட்டு தான் மேல பிரார்த்திக்கிறார். மகாலட்சுமி இல்லாமல் நீங்க வேற எங்கேயாவது பாருங்க, ராமானுஜ சம்பிரதாய பிரகாரம் மகாலட்சுமி இல்லாமல் எங்கேயுமே நடக்காது, அப்படி இருக்கிறப்போ மகாலட்சுமியை பிரார்த்திச்சால்தான் உண்டு அப்படின்னு. அதுவும் கோல திருமாமகளோடு உன்னை கூடாதுன்னு, கோல திருமாமகளோடு உன்னை கூடாது, கோல திருமாமகள்னா மகாலட்சுமி, அந்த மகா அப்பேற்பட்ட மகாலட்சுமியோட உன்னை சேர்க்காமல் யார் பார்க்கிறாரோ அவளெல்லாம் அத்தியந்த பாபிஷ்டாளாரான்னு சொல்லுங்க. சாதாரண கூட இல்ல, பேர்பட்ட லோகத்திலிருந்து உன்னை சேர்க்காமல் இருந்தாலும் அவள் எல்லாம் பரம பாபிஷ்டால ஆறான்னு சொன்ன. ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பட்டர் சொல்றாரு, இதே விஷயத்த பராசர பட்டர் லோகத்துல ராமனுடைய சரணாகதி தான் ரொம்ப வசதின்னு பேசுகிறான், ஆனால் ராமனுடைய சரணாகதி வசதி இல்ல, உன்னுடைய சரணாகதி தான் வசதி அப்படின்னு. இது ராமாயணம் பூர்த்தியா எங்கெல்லாம் சரணாகதி இருக்கோ அங்கெல்லாம் பாருங்க. முதல் முதல் சரணாகதி பண்ணிக்கிறது விஸ்வாமித்திரர். எப்படி பண்ணிக்கிறார், குழந்தைய போய் யாகத்துக்கு சம்ரட்சணத்துக்காக கூப்பிடுறார், நேர கூப்பிட்டு என்ன சொல்றார், தசரதன் அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். அது குழந்தை சுவாமி, நான் எப்படி அனுப்ப முடியும்னு கேட்கணும், அது சாதாரண குழந்தை, அதை போய் நான் எப்படி உங்களோட அனுப்ப முடியும், நீங்க அனுப்புறது சாதாரணமான விஷயமா, நீங்க கேட்கறது ராத்திரிஞ்சரால் ராத்திரியில யுத்தம் பண்றவா, என் குழந்தை சாயங்காலம் 4-5 மணி ஆனாலே தூங்கிடுவான், பகலெல்லாம் ஊரை சுத்தி வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு அவன் அந்த மஞ்சள் வெயில் படப்பட அவன் தூங்கிடுவானே, அவனை கோசலையை உள்ள கூட்டிட்டு போய் சாயங்காலம் 4 மணிக்கே தூங்க பண்ணிடுவேன். அப்படி இருக்கிறப்ப அவளை போய் கூப்பிடுறே, அதுவும் ராத்திரிஞ்சராலோட யுத்தம் பண்றப்ப கூப்பிடுறே, இது நியாயமானு கேட்கறது. ந புத்திர வாத்சல்யம் கர்த்தவியம், விஸ்வாமித்திரர் அவன் யாரு தெரியுமா, ஏதோ சாதாரண புத்திரனை பார்க்கிற மாதிரி பார்க்கிறியே, இதுதான் பிராத்திகூல்யத்தை வர்ஜன சரணாகதி, ஏதோ புத்திரனை பார்க்கிற மாதிரி ஏதோ உனக்குதான் அவன் பிறந்தான்னு நினைக்கிறியா, அவன் எப்பேற்பட்ட சர்வேஸ்வரன், அவன் சாட்சாதா பார்த்துக்கோ அதித்தி கஷ்யபர்னு ரெண்டு பேர், அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் தேவேந்திரன் மகனா பிறந்தான் வேதத்துல சொல்லியிருக்கு, அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் ஆதித்யன் மகனா பிறந்தான், அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் வாமனன் உபேந்திரனா இருக்கக்கூடிய வாமனன் மகனா பிறந்தான் வாமனாவதார காலத்துல, அந்த அதித்திக்கும் கஷ்யபருக்கும் அதே தசரதனா அந்த அதித்தியே வர்றார், அந்த அதித்தியும் கஷ்யபரும் தசரதனும் கோசலையா இந்த ஜென்மத்துல வந்தப்போ ராமன் அதே பெருமாள் ராமனா வந்து அவதரிக்கிறான், அதனால சாதாரண புத்திரன் கிடையாதுப்பா தசரதா, இது பிராத்திகூல்யத்தை வர்ஜனம், குப்பையெல்லாம் தள்ளியாச்சு. என்ன சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமா ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏஜேமே தபசி ஸ்திதாஹ, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு மட்டும்தான் ராமனை பத்தி தெரியும், யாரு ராமம் சத்ய பராக்கிரமம் ராமனம் பூர்த்தியாக தெரிஞ்சின்றிருக்க, மற்ற தெய்வத்தை பத்தி சொல்லல, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம், இதுதான் சரணாகதி. சரி, இந்த சரணாகதியில பிராட்டி எங்க வந்தான்னு கேட்கலாம், சரி அழிச்சிட்டு போனார் யாகம் பண்ணார் எல்லாம் வாஸ்தவம் தான், இதுல பிராட்டி எங்க வந்தா அப்படின்னா, அவர் யாகம் பண்றதுக்கு அழிச்சிட்டு போனார், நன்னா பாருங்க யாகம் பண்றதுக்கு பலன் சொல்லணும் முதல்லயே, இந்த காரியத்துக்காக நான் யாகம் பண்றேன். இப்ப தசரதர் புத்திரகாமி எட்டி யாகம் பண்ணார், எதுக்காக யாகம் பண்ணார், புத்திரர்கள் பிறக்கிறதுக்காக யாகம் பண்ணார். எங்கேயாவது ராமாயணத்தை விஸ்வாமித்திரர் சித்தாசிரமத்துல 6 நாள் இதுக்காக தான் யாகம் பண்ணார்னு வேண்டிட்டு இருக்கார சொல்லியிருக்காரா, எங்கேயாவது எனக்கு சக்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு அந்த சக்தி எல்லாம் மறுபடியும் வர்றதுக்காக நான் யாகம் பண்றேன் சொல்லியிருக்க இல்ல. எனக்கு சத்துருக்கள் நிறைய ஆயிட்டா லோகத்துல, அதனால லோகத்துல இருக்க சத்துருக்கள் எல்லாம் வதம் பண்றதுக்காக நான் யாகம் பண்றேன் சொன்னேன் இல்லையே. எதுக்கு யாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்காமையே பெருமாளையும் இளைய பெருமாளையும் அழைச்சிட்டு போயிட்டேன். இப்ப இதுல என்ன தருது, ஆணுக்குள்ளிய சங்கல்பம், பிராத்திக்குள்ளிய வர்ஜனம், இதெல்லாம் தான் எதனால வருது அப்படின்னா, மிதிலா நகரத்துக்கு அழைச்சிட்டு போய் பிராட்டிய விவாகம் பண்ணி வச்சார் பாருங்க, அதனாலதான் வந்தது சரணாகதி. நன்னா பாத்துக்கோ, ராமாயணத்துல ராமனுடைய திருக்கல்யாண மகோத்சவத்துக்கு அப்புறம் விஸ்வாமித்திரர் எங்க இருக்காரு, நடுப்புற எங்கேயாவது தண்டகார இனத்துல எத்தனையோ மகரிஷி ஆசிரமத்துக்கு ராமனும் சீதையும் போனால எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நம்மளுக்கு தெரிஞ்சுதா, பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார்னு சொல்றா, ஏதோ ரிஷி பேர்லாம் விதவிதமா சொல்றாள் இல்லையா, அப்படி எல்லா ரிஷி ஆசிரமத்துக்கும் ராமனும் சீதையும் போயிருக்காள, எங்கேயாவது ஒரே ஒரு ஸ்லோகம் விஸ்வாமித்ரமாசிரமம் ஜகாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாமே, விஸ்வாமித்ரருடைய ஆசிரமத்திற்கு ராமன் சென்றார் இல்லையே, ஏன் ராமனுடைய திருக்கோலத்தை திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்தி வைக்கிறதுக்காக மட்டுமே அவர் வந்திருக்கார். திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சம்பந்தி விருந்து போய் பரசுராமரை கர்வபங்கம் பண்றாரு, அப்ப கூட அந்த விஸ்வாமித்ரர் இல்லையே, திருப்பி அயோத்தி கூட வரலையே, மிதிலிருந்தே நேரடியா அங்க அவருடைய ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போயிட்டார். இதுல என்ன தெரியுது, ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்கிறதுக்காகத்தான் அவர் வந்தார். நன்னா பாருங்க, ராமனை மட்டும் பார்த்தால், சீதையை பிரிச்சு வச்சுட்டு ராமனை பார்த்தால் சூர்பனகை, அவள் அழிவு, அவளுக்கும் அழிவுதான் ஏற்பட்டது. ராமனை பிரிச்சு வச்சுட்டு சீதையை பார்த்தான் ராவணன், அவளுக்கு அவனுக்கும் அழிவுதான் ஏற்பட்டது. நன்னா பார்த்துக்கோங்க, பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்தே வச்சார் ஹனுமான், ஆனால்தான் இன்னைக்கு சந்து பந்து மூலையெல்லாம் கூட அவருக்கு கோவில் இருக்கு. இது ஒரு சரணாகதி இல்லையா, ஆணுக்குள்ளிய சங்கல்பம், பிராத்திக்குள்ளிய வர்ஜனம், சாஸ்திரத்துல விதவிதமா சரணாகதியை பத்தி சொல்லியிருந்தாலும் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்ச உடனே இன்னைக்கும் சிரஞ்சீவியா இருக்க வெறும கதை சொல்லலாம். நம்ம பெருமாள் ஏன் ஆஞ்சநேயர் ஏன் மேல போலன்னு சொல்லிட்டு பட்டர் சொல்றார், இவா லோகத்தை சொல்ற கதைக்கு விரோதமா சொல்றார். லோகத்துல என்னென்ன கதை சொல்றார், ஆஞ்சநேயரை பார்த்தா ராமர் கேட்டாராம், உனக்கு வைகுண்டம் பிராப்தி உண்டு வரையாது, அங்க வந்தால் நீ எனக்கு ராமனா காட்சி அளிப்பியான்னு கேட்டாராம், இல்ல நான் ராமனா காட்சி அளிக்க மாட்டேன், அங்க வந்தா ராமாயணம் இருக்குமா, இல்ல அங்க வந்தா ராமாயணமும் இருக்காது, அப்படின்னா நான் வரல எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அப்படின்னு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டான்னு லோகத்துல ஒரு கதை நல்லா வளர்ந்துட்டே வருது. அந்த கதை நிறைய பேர் சொல்றாங்க, தப்பு இல்லையே, அதனால நம்ம ஏற்றுட்டு இருக்கோம் அந்த கதையை. ஆனால் பட்டர் சொல்றது சாஸ்திர பிரகாரம், ஆஞ்சநேயரை பார்த்து ராமன் சொல்றாராம், உனக்கு இன்னும் மூன்று பிரம்ம பதவி காத்துருக்கு இல்லையா, அந்த மூணு முறை பிரம்மாவா இருந்துட்டு இந்த லோகத்தை தர்மத்தை நிலைநாட்டிட்டு அதுக்கப்புறம் நீ மோட்சத்துக்கு வான்னு சொன்னாராம். இது பிராட்டியுடைய கடாட்சம், ஆனால்தான் இன்னைக்கு சந்து பொந்து மூலையெல்லாம் கூட ஆஞ்சநேயர் இருக்கார், அவர் நம்மளை ரட்சிச்சுட்டே இருக்கார். எதுக்கு, ஜெய் சீதாராம், ஜெய சசி பரோ ராமஹ, ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும், சீதைக்கு ஜெயம் உண்டாகட்டும் இன்னி பர்யந்தம் சொல்லிட்டே இருக்கார். ஆனால்தான் நாம லோகத்துல சுபிக்ஷமா இருக்கும் இல்லையா. அப்படி பிராட்டியுடைய வைபவம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இப்படி லோகத்துல பெருமாள் சரணாகத்தியை காட்டிலும் பிராட்டியுடைய சரணாகதி வஸ்திதான். விஸ்வாமித்திர சரணாகதியில பார்த்தாலும், விபீஷனுடைய சரணாகத்தில பார்த்தாலும், ராட்சசிகள்லாம் இவளை துன்புறுத்துறாங்க, அவளுக்கு சரணாகதி பண்ண திருச்செடை போன்ற ராட்சசிகளுக்குலாம் சரணாகதி கொடுத்தான். ஆஞ்சநேயர் வந்து கேட்கிறார், யுத்தம் முடிஞ்சு போச்சு, ராவணன் வந்து பார்க்கிறான், ராவணனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஹனுமான் வந்து அந்த விஷயத்த சொல்றதுக்காக வர, அம்மா ராமன் ஜெயிச்சுட்டா அப்படின்னு வந்து சந்தோஷமான செய்தியை சொல்றார். அப்படி திரும்புறார், ஏகப்பட்ட ராட்சசிகள் நிற்கிறார், ஏ இந்த ராட்சசிகள் தான் அன்னைக்கு உங்களை துன்புறுத்து, இப்ப ஊர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மொத்த ராட்சசிகளையும் துவம்சம் பண்ணிடுறேன். அப்ப மறுபடியும் ராமன் வார்த்தையே சொல்றாராம், பாப்பாருகானாம் வஜாருகானாம் சுபாருகானாம் பிளவங்கமான், அவளெல்லாம் தண்டிக்க கூடாது, அவளை எல்லாம் ரட்சிக்கணும், ராவணன் என்னை துன்புறுத்த சொன்னான் துன்புறுத்தினான், விபீஷன் என்னை மகாராணியா வச்சுக்க சொல்றான் அப்படின்னா மகாராணியா வச்சுப்பான், அவ என்ன பண்ணுவா, கூலிக்கு மாரடிக்கிறவா அப்படின்னு ராட்சசிகள் மொத்த பேருக்கும் சரணாகதி கொடுத்தான். இப்பேற்பட்ட ஒரு சரணாகதி தத்துவம் பிராட்டி கிட்ட இருக்கு. இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வைபவம் பிராட்டியுடைய வைபவம். இதுல பெருமாள் ஒஸ்தியா சொல்றவா பிராட்டிய ஒஸ்தியா சொல்றவா ரெண்டு பங்கு இருக்கிறபடினால, பெருமாள் ஒஸ்தியா சொல்றவா திருவுக்கும் திருவாகிய செல்வா அப்படின்னு ஆழ்வார்த்தி சுத்தி எடுத்துவோம். பிராட்டிய ஒஸ்தியா சொல்றவா திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு சொல்றோம். இப்படி பெருமாளும் பிராட்டியும் ஒன்னு சொல்றவா ஒன்றொழியால் திருமகளும் நீயுமே நிதான் இருப்பேன்னு சொல்றான் இல்லையா? அவ ரெண்டு பேரும் தேர்ந்துதான் இந்த உலகத்தை தேசிகன் சொல்லும் போது தம்பதி ஜெகதாம் பத்தின்னு சொன்ன தம்பதி, அந்த தம்பதிக்கு தான் முழு உரிமை. இல்ல அவன் பெரியவளா அவ பெரியவளான்றத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை, அந்த விசாரத்துக்கு நம்ம போகவும் வேண்டாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கூடத்தாழ்வான் இதே பிராட்டியை பற்றி பேசும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவி சொம் மகிமா நயாஜ்யாயத்தை நாப்பி பிரம்மணாஜ்யாயத்தை, சரி உனக்கும் தெரியலே உங்க ஆத்துக்காரும் தெரியல உன்னுடைய மகிமை என்னன்னு சொல்லிட்டு ஏன் தெரியல அப்படின்னா இது உங்களுடைய சர்வஜத்துமே போயிடுதா, எம்பெருமானுக்கே தெரியாத விஷயம் லோகத்தை ஏதாவது இருக்குமா, மகாலட்சுமிக்கே தெரியாத விஷயம் லோகத்தை ஏதாவது இருக்குமா அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்தை போயிட்டு இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாரா யாராவது? உன்னுடைய மகிமையினுடைய எல்லைன்றது லோகத்துல கிடையவே கிடையாது. இப்போ ஆகாச தாமரைன்னு ஒரு சொல்றான் ககன புஷ்பம்னு சொல்லி, ஆகாசத்திலே விளையுமா அந்த புஷ்பம், எங்கேயாவது ஆகாசத்துல புஷ்பம் விளையுமா? ஒரு நாளும் விளையாது. இது ஏன் சொல்றான்னா ஒரு கவிஞன் சொல்றான் சம்ஸ்கிருதத்துல, என்ன காட்டிலும் பொய் சொல்றவா லோகத்துல யாராவது இருக்காளா காமின்னு சொல்றான். எப்படி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு மலடி பெத்த பையன் லோகத்துல போறான், எப்படி மலடி பெத்த பையன் வாசல்ல போறான், அவன் போயிட்டு இருக்கவன் எப்படி போயிட்டு இருக்கான், காணல் நீர்ல குளிச்சுட்டு போறான் இல்லையா, காணல் நீர்ல குளிச்சுட்டு மலடி பெத்த பையன் வாசல்ல போறான், அவன் கையில ஆகாய தாமரை ஆகாய தாமரை புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்போ அந்த ககன புஷ்பத்தை வச்சுட்டு போறான். இப்பேற்பட்ட பொய் என்ன காட்டில லோகத்தை வேற யாராவது பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு சேலஞ்ச் பண்ற. இன்னி பரியந்த இதை காட்டிலும் பொய் சொல்றவா லோகத்துல கிடையவே கிடையாது. நல்லா பாத்துக்கோ, மலடி பெத்த பொய் எங்க லோகத்துல போவான்? போக முடியாது. அது எப்படி காணல் நீர்ல குளிச்சுட்டு போக முடியும்? காணல் நீர்ன்ற தூரத்துல இருந்து வெய்ய காலத்துல தண்ணி இருக்க மாதிரி தெரியும், கிட்ட போக போக இருக்கவே இருக்காதே, அப்படியே போயிடுவேன். சரி, கையில எப்படி ஆகாய தாமரை புஷ்பத்தை வச்சுக்க முடியும்? ஆகாய தாமரைன்னு சொல்ல வேண்டாம், ஏன்னா இருக்கு ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இருக்கு, அது இந்த ஏரியில பச்சை கலர்ல வளர்ந்துருக்குமே ஓரமா இருக்குமே, அதுக்கு உல்பியா பிஸ்தியாலாம் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதுக்கு ஆகாய தாமரைன்னு பேரு இல்லையா? எங்க பார்த்தாலும் பச்சை கலர்ல பறந்துருக்கும் ஏரி ஓரத்துல, ககன குசுமம் இல்லையா, சாட்சாத்து அரவிந்த லோசனம். ஆகாயத்துல எங்கேயாவது தாமரை வளருமா? அந்த கையில எடுத்துட்டு போறான் அப்படின்னு. இது எங்கேயாவது நடக்குமா? இதை காட்டுல பொய் சொல்ல முடியுமா? அப்படின் இப்படி பொய் சொல்ல முடியாதவா லோகத்துல இருக்கா போல. என்னுடைய எல்லை இருக்கு பாருங்க, என்னுடைய எல்லைன்னு மகாலட்சுமியுடைய எல்லை லோகத்துல யாராலையும் இவ்வளவுதான் வரையறுக்கவே முடியாது. அப்படி இவ்வளவுதான் வரையறுக்க முடியாத விஷயத்த எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும்? அதனால தேவி சொன் மகிமா நயாஜ்யாயத்தை நாப்பி ஹரிநாஜ்யாயத்தை, உனக்கும் தெரியாது உங்க ஆத்துக்காரருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா வேதமே தெரியலன்னு சொல்லிட்டு ந பரமச்ச விச்சே விட்டு சுத்தத்தே வரணும். யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு? இத பெருமாள்வானா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம், வேதம் என்ன சொல்லிட்டு போயிட்டு பெருமாள்வானா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் தோறணும். ஆனா கூறத்தாழ்வார் என்ன சொன்னார்? உனக்கும் தெரியாது உங்க ஆத்துக்காருக்கும் தெரியாது. அப்படி தேவியினுடைய எல்லை அவ்வளவு எல்லை இருக்கு. அதுவும் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஐஸ்வர்யம் மகதேவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னா, தன்யம் மன்யத ஈக்ஷனா தவ யதா சுவாத்மானம் ஆத்தேஸ்வரகான்னு சொல்றாரு. அதுவும் நான் ரொம்ப தன்யனாயிட்டேன். எது அப்படின்னா, தேனை தேன விஸ்மயமகி ஜெகந்நாதோபி நாராயணா. இத்தனை நாள் நான் என்ன நினைச்சிருந்தது தெரியுமா? இந்த உலகத்தையே ரட்சிக்கிறது பெருமாள் நினைச்சிருந்தேன். ஆனால் தேனை தேர்ந்த விஸ்மயமகி அவன் விஷயத்தை விட நான் ரொம்ப ஆச்சரியமான. எது எல்லாத்துலயும் ஆச்சரியம் ஏற்படும், ஆனால் அவன் விஷயத்திலே எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கு. எது அப்படின்னா, ஜெகந்நாதோபி நாராயணா, இந்த ஜெகத்தையே ரட்சிச்சுட்டு இருக்கக்கூடிய நாராயணன் விஷயத்துல கூட ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. எப்பேற்பட்ட ஆச்சரியம் அப்படின்னா, அவன் கூட முன்னாடி கை கட்டி நிக்கிறான். தன்யம் அந்நத ஈக்ஷனா தவயதா, நான் அவன் கூட உன்னுடைய கை சங்கல்பத்துக்கு ஈக்ஷனம்னா சங்கல்பம், சங்கல்பத்தை எதிர்பார்த்து உன்னுடைய முடிவை எதிர்பார்த்து கை கட்டி நிக்கிறான். தேவி அவன் பண்றான் இருக்கான், அவனை நான் ஒண்ணு பண்ணலாமா நீ என்ன சொல்றேன்னு கை கட்டிக்கிறான். இது ராமாயணத்திலே சொல்ற கதஞ்சித் உபகாரேன கிருதேன ஐக்கேன துஷ்யதீன்னு சொல்ற. நாம எம்பெருமானுக்கு எவ்வளவுதான் அபகாரம் பண்ணாலும் தேவியுடைய கடாட்சத்தால ஏதோ ஒரே ஒரு உபகாரம் பண்ணா கூட போருமா, பெருமாள் நம்மளை ரட்சிப்பான். இதுக்கு அழகழகான கதைகள்லாம் இருக்கு வியாக்கியானத்துல. கதஞ்சித் உபகாரேன, ஒரு கணவன் என்ன பண்றானா, தன் மனைவி கிட்ட ஒரு 12-1 லட்சம் சிவாழப்பழத்தை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான், நேரடியா தூங்க போயிடுறான், சாப்பிடுங்கம்மா எல்லாரும் அப்படின்னு தூங்க போயிடுறான். இவாள் என்ன பண்றான், மனைவியும் குழந்தைகளும் இந்த ஒரு 8 பழத்தை சாப்பிட்டுறான், செவ்வாழைப்பழத்தை 4 பழத்தை சாப்பிடல அப்படியே வச்சிருக்கான். மறுநாள் காலத்தால புருஷன் ஏந்து வந்து கேட்கறான், நேத்து நான் வந்து செவ்வாழைப்பழம் கொடுத்தேன் சாப்பிட்டீங்கன்னா நன்னா இருந்தான். அதுக்கு அந்த மனைவி சொல்றா, 8 பழம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட முடியல என்ன, ஏன் அப்படின்னா, அது நீங்க பையில வச்சு எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா, அது ரொம்ப அழிஞ்சி போச்சு, அடிபட்டு கருப்பு ஆயிடுச்சு, அதனால அதை நான் சாப்பிடல. சரி சாப்பிடலையா, சரி அந்த 4 பழத்தை எடுத்துட்டு வா, நான் கோவிலுக்கு தான் போறேன், அங்க பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. எப்படி இதை பார்த்து பெருமாள் அவ்வளவு சந்தோஷப்படுறாராம், எனக்கு 8 நல்ல செவ்வாழைப்பழம் கொடுக்கலாம் கூட அடிப்பட்ட 4 செவ்வாழைப்பழத்தை கொடுத்த பத்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறாராம். கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி, எத்தனையோ அபகாரங்கள் பண்ணாலும் கூட ஒரே ஒரு உபகாரம் பண்ணாலும் போதும், அதை எங்கேயோ நம்ம பண்ண பெரிய உபகாரம் எடுத்துட்டு அவங்க கொண்டாடுறாங்க. இது திருக்குறந்தை ஆண்டவன் சொன்னார் ஒரு கதையில. சீரகத்தில் ஒருத்தன், அவன் திருமணம் நட்டுக்க மாட்டான், பெருமாளுடைய நாமஸ்மரணம் பண்ணதே இல்லை, அவனுக்கு சந்தியாவந்தநாதிகள் தான் எதுவுமே கிடையவே கிடையாது, கடவுளே இல்லைன்னு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்றவன். அவன் தினமும் காவேரியில குளிப்பான், காவேரியில குளிச்சுட்டு அவன் ஏறி மேல வரும்போது தன்னுடைய தவல் அங்கவஸ்திரம் இதெல்லாம் பிழிவான், பிழியிலப்போ ஒரு செடி இருக்குமா, அந்த செடி என்ன செடின்னு அவனுக்கு தெரியல, தெரியாமையே பிழிஞ்சான. அவன் வைகுண்ட பதவி அடைகிற காலம் வந்துருச்சு, மேல் லோகத்துக்கு போற காலம். உடனே விஷ்ணுவுடைய கிங்கரால்லாம் கூப்பிட்டு, விஷ்ணு கூப்பிட்டு அவன் ஒருத்தன் இருக்கா அவனை போய் நேர வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னா, உடனே அந்த கிங்கரால்லாம் சொன்னலாம், அவன் சந்தியாவந்தனம் கூட பண்ணது இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்லி ஊர் ஊரா தண்டூரா போட்டுருக்கான், அவன் அப்பா அம்மாவோட வச்சு காப்பாத்துறது இல்லை, கணிசம் திருமன் கூட இடுறது இல்லை, அவன் அவனை போய் வைகுண்டத்தை கூட்டிட்டு வர சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியாது அவன் ஒரு காரியம் பண்ணான், என்ன காரியம் தெரியுமா, பிரதி தினம் காவேரியில காத்தாலயம் சாயங்காலம் குளிச்சுட்டு ஏந்து வரும்போது அவன் அவன் அங்கவஸ்திரத்தை பிழிஞ்சான், அவன் பிழிஞ்ச இடத்துல ஒரு சின்ன துளசி இருந்தது, அந்த துளசி எங்கேயோ வளர்ந்துருக்கு இன்னைக்கு, அந்த துளசி இன்னி பர்யந்தம் அது அவனுக்கு துளசின்னு கூட தெரியாம வளர்த்துட்டு வரான் இல்லையா, அப்படி துளசியை ரட்சித்தபடினால அவனுக்கு வைகுண்ட பதவி நிச்சயம். எது துளசியில தண்ணி கொட்டதுக்காகவே, அவன் கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் மறந்து போச்சு, சந்தியாவந்தனம் பண்ணனாலும் மறந்து போச்சு, அப்பா அம்மாவை காப்பாத்துறனாலும் மறந்து போச்சு, எது ஞாபகம் இருக்கு பெருமாளுக்கு, துளசிக்கு அவன் தீர்த்தம் கொடுத்தான், யாரால, பிராட்டியினால ஞாபகம் இருக்கு. கதஞ்சிது உபகாரேன கிருத்தேன ஐக்கியன துஷ்யதி, இந்த தர்மம் எதனால வருது பெருமாளுக்கு அப்படின்னா, பிராட்டி பக்கத்துல இருக்கிறபடினால்தான் வரும், இல்லைன்னா பெருமாளுக்கு எப்படி வரும் இந்த தர்மம், எப்படி பெருமாள் இப்படி பக்தர்களை ஓடி ஓடி எப்படி ரட்சிப்பான், ரட்சிக்க முடியாது இல்லையா. அதனால இந்த பிராட்டிக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிமை லோகத்துல வேற யாருக்குமே இல்லைன்னு, இந்த பிராட்டியுடைய வைபவத்தை பூர்த்தியாக சுந்தரகாண்டத்துல ஹனுமான் நமக்காக சொல்லி காட்டுறார். ராமனை பார்க்கிறப்போ கிஷ்கிந்தா காண்டத்திலேயே ராமனை பார்க்கிறப்போ அவருக்கு கஷ்டம் ஏற்படுறான், ஒரு மனைவி போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சக்கரவர்த்தி இவ்வளவு அழ முடியுமா, சாதாரண மனுஷன் வர மனைவி போயிட்டான்னு அழலாம், ராஜானாம் பகுவல்லபான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஒரு ராஜா எத்தனையோ கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், ஏன் அவன் அப்பாவே 3 கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அப்படி இருக்கிறப்போ ஒரு மனைவி யாரையோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு மனைவி அபகரிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்காம அவளையே நினைச்சுட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கலாமா, இது சத்திரிய குலத்துக்கு தர்மமா அப்படின்னு அனுமான் நினைச்சான். ஆனால் சுந்தரகாண்டத்தில் சொல்லும் பொழுது சீதையை பார்த்து அடுத்த க்ஷணம் சீதா திருஷ்டா சீதையை பார்த்துட்டாரா, அவள் எப்படி இருக்கா, மெலிஞ்சு போய் கிடக்கிறா, மரவுரி தரிச்சுட்டு இருக்கா. ஏகவாணி ராமன் பஞ்சவட்டியில பின்னி விட்ட அந்த இதோட ஒரு பின்னலோட அப்படியே இருக்கா, 10 மாசமா ஜடாமுடி தரிச்சுட்டு. அப்படி இருக்கிறவளை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் சொல்றாராம், துல்லியசீல வயோவிருத்தம் துல்லியாபிஜன லட்சணம் ராகவோ அருகதி வைதேகிம் தம்சேய மதிதேட்சணம். துல்லியசீல வயோவிருத்தம், அவ ரெண்டு பேருக்கும் தான் வயசு ஒத்து போறது. ராகவோ அருகதி வைதேகி, ராகவனுக்கு வைதேகி தான், வைதேகிக்கு ராகவன் தான். இப்படி தப்பா நினைச்சுவேன், இப்பதான் புரியுது சீதையை தொலைச்சிட்டு ராமன் எப்படி இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கான். வேற ஒருத்தனா தான் அடுத்த கணமே உயிரை விட்டுருப்பானே, ராமன் சீதையை தொலைச்சிட்டு இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததே ஒரு பெரிய விஷயம் நினைச்சார். அப்படி சீதையுடைய பராக்கிரமத்தை அவர் சொல்றாரு. இந்த பெரியாழ்வாரே சொல்லி காட்டுறார் சீதாதேவியினுடைய ராமனுடைய அந்யோன்யத்தை. எப்படிப்பட்ட அந்யோன்யம், அல்லியம்மும் மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் ஆழ்வார் சாதிக்கிறார். ஆஞ்சநேயர் சொல்றாராம், சீதாதேவியை பார்த்து அழகான விஷயம், பஞ்சவட்டியில ஒரு அடையாளம் சொல்லி கொடுத்தார் ராமன். என்னன்னா பஞ்சவட்டியில நீங்க ரெண்டு பேர் தனிமையில இருந்தீங்க, எல்லியம்பு லக்ஷ்மணன் கூட எங்கேயோ வெளியில போயிட்டான், நீங்க ரெண்டு பேர் மட்டும் தனியா இருந்தீங்க. அப்போ நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்தீங்க, நதியில ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க ரெண்டு பேர் பொழுதுபோக்கா கல்லுக்கு ஆடினீங்க. கல்லுக்கானா இங்க இருக்க கல் அங்க நவுத்துறது, அங்க இருக்க கல் இங்க நவுத்துறது, நடுவுல யாரோ ஒருத்தர் மாட்டிப்பா இல்லையா, அந்த மாதிரி கல்லுக்கு ஆடுறது. அந்த விளையாட்டுலாம் இப்ப எங்கன்னு தெரியுது, அடியேனே சின்ன வயசுல காஞ்சிபுரத்துல ஏதோ விளையாடின மாதிரி ஞாபகம் இருக்கு. அந்த காய கல்லுக்கா நவுத்துறதுலாம் பெரியவாள்லாம் நிறைய விளையாடிடலாம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய என்னோட பொண்ணுக்கோ என்னோட பையனுக்கோ அந்த காய விளையாட்டுலாம் இந்த எப்படி கத்து கொடுக்கறதுனே தெரியல, எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாவா எல்லாம், எல்லா ஒரு அழகான விஷயத்தையும் இழந்துட்டு காத்தாலும் சாயங்காலம் வரைக்கும் ஏதோ மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்காள். தவிர என் பொண்ணு எல்கேஜி படிக்கிறா, வார வாரம் ப்ராஜெக்ட். எங்க அண்ணாவுடைய பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவருக்கு வார வாரம் அவருக்கு ப்ராஜெக்ட். அவன் பண்றாலோ இல்லையோ அப்பா அம்மா பண்ணிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் இல்லையா. எங்கேயோ போய் செம்பருத்தி பூ முடிச்சுட்டு வரதும், பூங்கை இலையை பொறிச்சுட்டு வரதும், எத்தையோ ஒட்டுறதும், இந்த ப்ராஜெக்ட் ஞாயிற்றுக்கிழமைனா நாங்க பண்றோம். யாரு எல்கேஜி பொண்ணுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணுக்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறான். அப்படி அந்த கல்லுக்காயை நவுத்துறப்போ யார் தோக்குறாளோ அவளை பக்கத்துல ஒரு சந்தன விருட்சம், அந்த சந்தன விருட்சத்துல கட்டி போடணும். கட்டி போடுறதுதான் ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒப்பந்தம். இது எதாவது கட்டி போடணும் அப்படின்னா, திராட்டி அங்க எல்லா இடத்துலயும் முல்லைப்பூ பூத்திருக்கான், பொழுதுபோக்கா அந்த முல்லைப்பூவை தொடுத்து வச்சிருக்காராம். திராட்டி நிறைய தொடுத்து வச்சிருக்காங்க. அதனால அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம், அல்லியம்பூனா முல்லைப்பூ, அடிபணிந்தேன் விண்ணப்பம். நான் ஒரு கதை சொல்றேன், ஆஞ்சநேயர் சொல்றாரு திராட்டி கிட்ட, நான் ஒரு கதை சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க ரெண்டு பேரும் கல்லுக்காய் விளையாடினீங்க, அதாவது பராஜயமா இருக்கக்கூடியவன், அதாவது இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காத ராமன் தோத்து போயிட்டான். எப்போ உங்ககிட்ட கல்லுக்காயில தோத்து போயிட்டான். தோத்து போனவுடனே என்ன ஆச்சு, நீங்க அந்த ஒப்பந்த பிரகாரம் சந்தன விருட்சத்துல நிறுத்தி வச்சு ராமனை தலையிலிருந்து ஆரம்பிச்சு திருவடி பர்யந்தம் அந்த முள்ள தரத்தை கொண்டு சுத்தி வச்சுட்டேன். சுத்தி வச்ச உடனே அவள் நேர தலை பண்றதுக்கு மேல காரியத்துக்கு எதுக்கோ போயிட்டான். பெருமாள் அப்படியே நின்றுட்டு இருக்கலாம் காத்தாலும் சாயங்கால பர்யந்தம். அவ வந்து பார்க்கிறான், இன்னுமா அப்படியே நிக்கிறீங்க, இதை அறுத்துட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்டானா சீதன். உடனே சொல்லிடுகேன்னு கேட்டருளா அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் சொல்றேன், ஏன் அவர் அறக்கல தெரியுமா, நீ கஷ்டப்பட்டு தொடுத்தியா, அதனால நீ தொடுத்ததை அறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டான். உடனே இந்த ஒரு அடையாளத்தை உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. உடனே அவர் சொல்றா, அவ்வளவுதான் சொன்னாரா ராமன். அப்ப என்ன சொல்றதுன்னா, காத்தலோர் அடையாளம் அப்படி. நான் இன்னொரு ஒரு அடையாளத்தை சொல்றேன், நான் என்ன சொன்னேன்னா, கீழேந்து ஆரம்பிச்சு மேல் பரியந்தம் அந்த தரத்தை பின்னால சுருட்டி நான் எடுத்துட்டு வந்தேன். எடுத்துட்டு வந்தவுடனே நதியில நீராட்டிட்டு வந்தனோ இல்லையோ, நீராடிட்டு வந்தபடினால என்னுடைய ஒரு கேசம் அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. பெருமாள் பின்னி விட்டுட்டு அந்த முள்ளச்சரத்தை எல்லாத்தையும் என்னுடைய தலையில சூடி விட்டார். சூடி விட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்னா, நேரம் சூடி விட்டார். சூடி விட்டவுடனே அந்த முள்ளத்தரத்தோடு நான் நதிக்கு போனேன். நதியில போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்று மண்ணை எடுத்து எனக்கு நெத்தியில வீர திலகமிட்டார். அதோடு நான் நதிக்கு போனேன். நதியில போன உடனே காத்ததோர் அடையாளம் அங்கேருந்து வந்த என்ன முன்ன மாதிரியே ஒரு வானரம்ன்றார். முன்ன மாதிரியே ஒரு வானரம் என்னை பார்த்து கொர்ரு அப்படின்னு நான் பயந்து போய் ஓடி போய் நான் என் ராமனை கட்டிண்டு அன்னைக்கே அவருடைய திருமார்புல நான் வீர திலகம் விட்டுட்டேன். என் நெத்தியில இருந்த திலகம் அவருடைய வீர திருமார்புல பட்டுச்சு. அது கூட தெரியலையே, அன்னைக்கேதான் நான் வெற்றி திலகம் விட்டுட்டேன், இன்னுமா என்னை வந்து காப்பாற்ற கூடாது, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய அன்யோன்யத்தை சொல்லி காட்டார். அப்படி பிராட்டியுடைய வைபவம் அப்படின்றது சகல லோகத்துக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதுதான் பிராட்டியுடைய வைபவம். நல்லா பார்த்துக்கோ, லோகத்துல வருஷத்துல முதல் நாள் பிராட்டியுடைய வைபவத்தை நாம கேட்டோம்னா இந்த வருஷம் பூர்த்தியாகவே நமக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக ஏற்படும் அப்படின்றது சுதசித்தமான விஷயம். ஏன்னா பிராட்டி அவ்வளோ அவ்வளோ காருண்யம் மிக்க உள்ளவர். அதனால இப்பேற்பட்ட பிராட்டியுடைய வைபவத்தை அடியனுக்கு இவ்வளவு நேரம் ஏதோ அடியனுக்கு தெரிந்த வகையில, ஏன்னா வேதமே பிராட்டியுடைய வைபவத்தை சொல்ல முடியாதுன்னு போயிட்டப்போ அடியனுக்கு தெரிஞ்ச வகையில ஏதோ சொல்றதுக்கான வாய்ப்பு கொடுத்த இந்த கமிட்டிக்காரர் எல்லாருக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞதை தெரிவிச்சுண்டு, ஏதாவது இந்த 1.5 மணி சாவகாசத்துல சகிக்க முடியாத வார்த்தைகள் எதையாவது அடியனுக்கு தெரிவிச்சிருந்தால் பெரியவாள்லாம் அடியனை சமிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு வந்திருந்து கேட்டவாள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கிருதஜ்ஞதை தெரிவிச்சுண்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தே சக்கரவர்த்தனோஜாய சார்வபூமாய மங்களம் கல்யாணநாமவிகலனதி காபிகாருண்யசாம நித்யாமோதானிகமோசாம மௌலிபத்தாரமாலா சம்பத்திவ்யாமத விஜயினோ சன்னிதத்தாம் சதாமே சைஷா தேவி சகலமோட பிரார்த்தனா காமதேனு.